கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமான ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் தௌஃபீக் வழங்கியதை போன்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்சீர் பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் ஆல இம்ரானுடைய 94வது வசனங்களிலே யூதர்களை பற்றிய அவருடைய ஆரம்ப கால யூதர்களுக்கே பலருக்கு தெரியாத ஒரு வரலாறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அப்படி ஏராளமான அற்புதமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தியதை போன்று உலகத்திற்கு சொன்னான். அதாவது நீங்கள் சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கேள்விகளுக்கான விடை ஒரு உண்மையான நபியை தவிர யாருக்கும் தெரியாது. இதே மாதிரி யூதர்கள் பல முறை பல சம்பவங்கள் அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. பல முறை யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி உண்மையான நபின்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அது அவங்களுடைய பழைய வேதங்களில் என்னென்னதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்குறது. அப்படி நடந்த சம்பவங்களில் இதுவும் ஒன்று. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மூன்று கேள்விகளில் ஒன்று. முதல் கேள்வி, இஸ்ராயில் அவர்களுக்கு ஏன் ஒட்டக இறைச்சி ஹராமாக்கப்பட்டது? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் குழந்தையினுடைய பிறப்பை பற்றி கேட்ட கேள்வி. மூன்றாவது கேள்வி, கடைசி காலத்து நபி எழுத படிக்க தெரியாத நபியாக வருவாரே, அவர் யார்? இந்த மூன்று கேள்வியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. முதல் கேள்வி, இஸ்ராயலுக்கு ஒட்டக இறைச்சி ஏன் ஹராமாக்கப்பட்டது என்று கேட்ட கேள்வி முதல் கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கினான். இந்த ஆயத்தை கேட்டுவிட்டு இந்த ஆயத்தை பார்த்துவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. அது என்ன? இஸ்ராயல்னா யார்? அவருக்கு ஏன் ஒட்டக இறைச்சி ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படின்ற வரலாறை பார்த்தோம்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, இஸ்ராயல் அவர்கள் பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தாரா என்று கேட்டாங்க. ஆமாம், அப்போ அவர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் யாழ்லா என்னோட நோய் குணமாகிவிட்டால் எனக்கு பிடித்தமான இறைச்சியையும் எனக்கு பிடித்தமான பானத்தையும் நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன், அது எனக்கு நானே அதை ஹராமாக்கிக் கொள்கிறேன், சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கும் ஆமாம், யூதர்கள் ஆமாண்டாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு திரும்ப கேட்டாங்க, அவருடைய நோய் குணமான பிறகு அவருக்கு இறைச்சிகளில் பிடித்தமான இறைச்சி ஒட்டக இறைச்சி என்பதனால் அந்த ஒட்டக இறைச்சியை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டார். அவருக்கு பிடித்தமான பால் ஒட்டக பால் என்பதனால் அந்த பாலையும் தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டார். இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நீ சொன்ன கரெக்டு தான் அப்படின்னாங்க. அதாவது என்னென்னு பார்த்தா, இஸ்ராயல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பட்டப்பெயர். இஸ்ஹாக், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய பேர் தான் இஸ்ராயல் என்பது. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க தான் யூதர்கள்ங்கிறதுனால யூதர்களுக்கு பனு இஸ்ராயல், இஸ்ராயலின் சந்ததியினர்கள் அப்படின்னு பட்ட பேர். ஹயர், அந்த இஸ்ராயல், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ஒரு முறை இந்த மாதிரி நியத்தை வச்சு, யா அல்லாஹ் எனக்கு உடம்பு நல்லா ஆகிட்டா, குணமாயிட்டா, நான் ஒட்டக கறியும் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடித்தமான கறி ஒட்டக கறி தான், அதையும் ஹராமாக்கிக் கொள்கிறேன், எனக்கு பிடித்தமான பால் ஒட்டக பால், அந்த பாலையும் ஹராமாக்கிறேன் அப்படின்னு அவங்களே ஹராமாக்கிக்கிட்டாங்க. இதை கேட்டவுடனே யூதர்கள், ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்ல கரெக்டு தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஹராமாக்கினது உண்மைதான் அப்படின்னாங்க. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பிறக்கக்கூடிய குழந்தைகள் தாயை மாதிரி எப்படிது, தந்தையை மாதிரி எப்படிது. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்ன உடனே, கரெக்டு தான், வாஸ்தவம் தான், உண்மைதான் அப்படின்னாங்க. மூணாவது கேள்வி கேட்டாங்க, நபி ஆகிற ஜமான், கடைசி காலத்து நபிக்கு நபி யார், அதாவது எழுதப்படிக்க தெரியாத நபி யார், அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவது யார் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி காலத்துக்கு நபி நான் தான், இறுதி நபி நான் தான், எனக்கு வஹி கொண்டு வர்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்விடந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வஹி கொண்டு வராங்க அப்படின்ற உடனே, ஏன்னா ஆரம்பத்தில் இவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேள்வி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, நீ இப்படியே நீங்கள் கேள்வி கேட்குறதுன்னா பதில் சொல்கிறது உங்களுக்கு வழக்கமாக போச்சுப்பா, ஆனால் இந்த முறை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அல்லாட்ட கேட்டு பதிலை சொல்லுவேன், சரியான பதிலை, ஆனால் அப்படி நான் பதில் சொல்லிட்டேன்டா, நீங்கள் என் உண்மையான நபின் ஏற்றுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் ரசூலுல்லாஹி சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க முதல் ரெண்டு கேள்விக்கும் ஆமாம் ஆமாம்னு தலையாட்டாங்க, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், வாஸ்தவம் தான் அப்படின்னாங்க. கடைசி கேள்வியை கேட்ட உடனே, எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வஹி கொண்டு வருகிறார் அப்படின்ற உடனே, ஓ ஜிப்ரீலா வராரு, அவர் மோசமான ஆளாச்ச, ஜிப்ரீலா அவங்களுக்கு வஹி கொண்டு வராரு, அவர் மோசமான ஆளாச்ச, இப்போ ஜிப்ரீலுக்கு நமக்கு ஆகாதுங்க, ஜிப்ரீல் நமக்கு ஆகாது, அதனால் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படி அனுப்பி போயிட்டாங்க. இதனாலே ஒரு ஆயத்து இறங்கியது, குல் மன்கான் அதுவும் அல்ல ஜிப்ரீல ஒமீக்கால, நபியை நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜிப்ரீலையும் மீக்காயிலையும் தங்களுடைய விரோதி என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதி ஆவார்கள் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆயத்து இறங்கிச்சு. இப்படி அவங்க ஏதாவது தப்பிச்சு போகிறதுக்கு வழியாக யூதர்கள் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹி தப்பிச்சு போயிட்டாங்க. அதாவது எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டு ஏதாவது மடக்கிட்டா அவங்க பதில் சொல்ல முடியாமல் ஆயிட்டாங்கன்னா இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி, நாங்கள் கேள்வி கேட்டோம் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவாக்கலான்ட்டு அப்பப்போ வந்து கேட்பாங்க. அப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்கும்போது சொன்னாங்க, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் பற்றி கேட்டாங்க, குகைத்தோழர்கள்லாம் யார், அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ இருந்த பிஸியில் நாளைக்கு சொல்கிறப்ப போங்கப்பா அப்படின்ட்டாங்க, நாளைக்கு சொல்கிறப்ப போங்கன்ட்டாங்க. மறுநாள் வந்தாங்க, ரசூலாவுக்கு வஹி வரல, என்ன ரசூலா வஹி வந்தாலும் சொல்ல முடியும், வஹி வரல. அப்புறம் வந்தாங்க, வஹி வரல, என்னாச்சு, எப்போ அடிக்குது சவுண்டு, பின்னாடி கேட்கலையா வெளியே? ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, அவங்க தினம் வந்து கேட்குறதும் ரசூலா அப்புறம் திருப்பி அனுப்புகிறதும் இது அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக போச்சு. நாளைக்கு சொல்லுன்னு சொன்னார், நாங்கள் திரும்ப திரும்ப போகிறோம், 15 நாளாக போகிறோம், எங்களுக்கு பதிலே சொல்லலை. பாருங்கள், உண்மையாக நபியாக இருந்தால் பதில் சொல்லாமல் இருப்பாரா? அவருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு. இந்த யூதர்களுடைய வேலை, அதாவது ஒரு சின்ன அடுத்தவங்களை பற்றி, தனக்கு ஆகாதவங்களை பற்றி சின்ன ஒரு பொறி கிடைச்சாலும் அதை பெருசாக ஊதி பெருசாக்குவாங்க, அவங்கள அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. இது யூதர்களுடைய வேலை. இது அந்த அடிப்படையில் பெருமான சல்லாலத்தை போட்டு மதினா பூரா போட்டு போஸ்டர் அடிச்சு விட்டாத குறை. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ தான் 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தாக இருக்குன்னா, ஒலா தகவுலுலி ஷையன் இன்னி ஃபாயிலுன் தாலிக்க கதா இல்லா யஷா அல்லாஹ். நபியை 15 நாளாக அவங்கள வகி இல்லாமல் அவங்கள பிற்படுத்தினது ஏன் தெரியுமா? ஒலா தகவுலுலி ஷையன் இன்னி ஃபாயிலுன் தாலிக்க கதா, எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாதீங்க, இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அசஹாபுல் கஃப் குகைத்தோழர்களை பற்றிய வரலாறை அல்லாஹ் இறக்குனான். ஹேர், இப்படி அடிக்கடி யூதர்கள் வந்து பெருமானா சல்லாலத்தை கேள்வி கேட்குறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்கிறது, பிறகு முறுக்கிட்டு போயிடுறது, இப்படியே இருந்துச்சு. அதில் ஒரு சம்பவம் தான் இது. இதில் தான் இஸ்ராயல் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வந்து ஒட்டக இறைச்சியை தனக்கு தானே ஹராமாக்கி கொண்டார்களே, ஒட்டக பாலையும் ஹராமாக்கி கொண்டார்களே, அது ஏன் அப்படிங்கிற விவரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்கிறான். குல்லு தாமி காண ஹல்லன் லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல்களுக்கு எல்லா உணவுமே ஹலாலாகத்தான் இருந்தது. அல்லாஹ் எல்லா உணவுமே பனி இஸ்ராயல்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருந்தான். ஆனால் இல்லாமா ஹர்ரம இஸ்ராயிலோ அல்லா நப்சிஹி, ஆனால் இஸ்ராயில் தனக்குத்தானே எதை ஹராமாக்கி கொண்டாரோ அதை தவிர, மின் கபலி அன் துனஸ்ஸல தௌராத், அது தௌராத் இறங்குவதற்கு முன்னாடியே. எனக்கு தௌராத் யாருக்கு இறங்கிச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனால் அதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அப்போ தௌராத் இறங்குறதுக்கு முன்னாடியே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வேண்டி, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, நேச்ச வைக்கிறாங்க, சொந்த பிரச்சனைக்காக வேண்டி அவங்க அல்லாட்ட தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டார்கள். அதை வந்து அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கும் ஒட்டக்கறி ஹராமு, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி பிராமணர்கள் மாதிரி நாங்கள் ஆடு கோழிலாம் சாப்பிட மாட்டோம்னு, அப்புறம் பிடிச்சவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கொள்கை கிடையாது, பிடிக்க சாப்பிடுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் நல்லா ஒட்டகக்கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது என்னப்பா ஒட்டகக்கறி ஹராமாச்சப்பா சாப்பிட்றீங்களா பண்ணா, அதே ஒட்டகத்துடைய முதுகில் உள்ள அந்த கொழுப்பு மட்டும்தான் ஹராம் எங்களுக்கு, அதுவும் ஒட்டகத்து முதுகில் உள்ள அவள் கொழுப்பு, அந்த ஒட்டத்தில் முதுகு பகுதியில் மட்டும் ஒரு கொழுப்பு வரும், அது மட்டும் தான் ஹராமு, மற்ற எங்களுக்கு ஹலாலு அப்படின்வாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், இது இது உங்களுக்கு ஹராம் கூட கிடையாது, உங்களுக்கு ஹராமும் ஆக்கலை. குல்லு தாமி காண ஹெல்லி பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயிலுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஹலாலாக்கி வச்சுருந்தோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்குத்தானே தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக வேண்டி, தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வேண்டி அவர் தனக்குத்தானே ஹராமாக்கி இருந்தார். அதை வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு ஹராம் எங்களுக்கு ஹராம் சொல்கிறீங்களப்பா, அதனால் உங்களுக்கு ஹராம்லாம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கணும். சரி, இதை வச்சு நம்ம யாராவது இன்றைக்கி அந்த மாதிரி நேச்ச வைக்கலாமா? யா அல்லாஹ், நான் எனக்கு நோய் குணமாயிட்டா, இனிமேல் வாழ்க்கை பூரா பிரியாணி சாப்பிட மாட்டேன், சாம்பார் சோறே சாப்பிட மாட்டோம்னு நீத்துப்போம், பிரியாணி சோறு யாரும் நீத்து வைக்க மாட்டோம், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ கெடுதி பிரியாணி, ஆனால் இன்றைக்கி அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பிடித்தமாக, அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்போ யாராவது அந்த மாதிரி ஒரு நியத்து வைக்கலாமா? யாரெல்லாம் எனக்கு உடம்பு நான் குணமாயிட்டா, நான் வாழ்க்கை பூரா இன்றைக்கி கறி சாப்பிட மாட்டேன், வாழ்க்கை பூரா கோழிக்கறி சாப்பிட மாட்டேன், வாழ்க்கை பூரா பீஃப் சாப்பிட மாட்டேன், மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் அப்படி நியத்து வைக்கலாமா? அல்லாஹ் ஹராம் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அல்லாஹ் ஒன்று ஹலாலாக்குனதுக்கப்புறம் நமக்கு நாமே ஹராமாக்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால தான் சில பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டால் ஹிந்துக்கள் மற்றெல்லாம் சாப்பிடும் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில இந்துக்கள் குறிப்பாக பிராமணர்கள் இன்றைக்கி நல்லா கோமாதா பிரியாணி பூந்து விளையாடுறாங்க, அது வேறு விஷயம், பிரியாணி கோமாதா பிரியாணி. ஆனால் ஒரு சில இந்துக்கள் மற்ற நான்வெஜ்லேயும் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அவங்களுக்கு என்ன சட்டம் வச்சுருக்காண்டா, இஸ்லாத்துக்கு வந்தால் 100 கிராமாவது மாட்டுக்கறி சாப்பிடணும், முதல்ல இடையில ஒரு நண்பர் கேட்டார், நான் ஒரு இந்து பெண்ணை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் சார், அது வந்து பிராமண குடும்பத்தில் உள்ள பெண்ணு, அது வந்து கறியே சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் எங்கள் அம்மா அப்படிலாம் இல்லை, இஸ்லாத்துக்கு வந்துட்டால் ஒரு துண்டாக மாட்டுக்கறி சாப்பிடணும், அப்போ தான் இஸ்லாம் பூரணமாகனு சொல்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இப்படி நம்ம ஆளுங்க ஈமானுக்கு அடையாளமாக என்னடா, மாட்டுக்கறி சாப்பிடணும், அப்போ தான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம், மாட்டுக்கறி சாப்பிடாட ஈமானுக்கே அர்த்தம் இல்லை. என்னாச்சு, அவர் வந்தாக்க இந்த மைக்கில் தான் ப்ராப்ளம் சொல்லுங்கள், மைக்கு வந்தால் இந்த மாதிரி எக்கார்டிங் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆஃப் அந்த மைக் எடுங்க, எனக்கு எப்படி டிஸ்டர்பாக இருக்குது எக்கார்டிங்கிறது. அப்போ இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நமக்கு நாமே ஹராம் ஆக்கிறதுக்கோ நமக்கு நாமே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிச்சான். அதை இது ஆஃப் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு ஆயத்தாகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதில் அல்லாஹ் சொன்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபாத்து பி தௌராத்தி, நீங்கள் அப்படி மாட்டு இறைச்சி இது ஒட்டக இறைச்சி ஹராமன்னு சொன்னீங்கன்னா தௌராத்திலேருந்து ஆதாரத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். மூஸா அலைஹிஸ் ஸலாத்து இறங்கின தௌராத்தில் அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒட்டக இறைச்சி ஹராம் கூடாது அப்படி ஏதாவது இருக்குதா, ஃபத்லூஹா இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை ஓதி காட்டுங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு சொன்னான். ஆனால் யூதர்கள் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் வேதம் கொண்டு வரது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ன்ற உடனே என்னடா சாகுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஜிப்ரீல் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கோச்சிட்டு அனுப்பி போயிட்டாங்க. இது அந்த சம்பவங்களில் ஒன்று. ஹைர், இதற்கு அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய முக்கியமானதொரு ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையான ஹஜ்ஜு சம்பந்தமான வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜுடைய ஃபர்லு சம்பந்தமான ஆயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி காபத்துல்லாவுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அவ்வள பைத்தின் உதியால் இன்னாஸ் லல்லதீபி பக்கத்த முபாரக்கன் வஹுதலில் ஆலமீன், உலகத்திலேயே முதல் முதலாக முதலாக அமைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வீடு லல்லதீபி பக்கத்தை, அது பக்கா என்ற இடத்திலே இருக்கின்றது. பக்கா என்பது மக்காவுடைய பழைய பேர், மக்கா மீம், அதனுடைய பழைய பேர் பக்கா, பா வச்சு பக்கான்னு சொல்லுவாங்க. மக்காவுக்கு இப்படி எக்கச்சக்கமான பேர் உண்டு, பக்கா, ஹத்தீமா, உமுல் குரா, இப்படி ஒரு 10-15 பேர் இருக்குது பழைய பேர். அதில் ஒன்று தான் பக்கா. அந்த பழைய பேர் அர்புல்லாலும் சொல்கிறான், முதல் வீடு அல்லாவால் உருவாக்கப்பட்டது மக்காவிலே. முபாரக்கம் வஹுதன் இல் ஆலமீன், அது ஒரு முபாரக்கான பூமியாகவும் உலகத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு பகுதியாகவும் மக்காவிலே முதல் வீடாகிய காபத்துல்லாவை உலகத்தில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஆயத்தை அதெல்லாம் முதல்ல சொன்னான். ஏன் இந்த காபத்துல்லாவுக்கு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, அப்படி என்ன சிறப்பு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், முதன் முதலாக உலகத்தில் கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய வீடு எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபத்துல்லா, சும்மா அய்யுன், அதற்கு அடுத்த வீடு எது, அதுக்கு அடுத்தபடியாக கட்டப்பட்ட வீடு எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. கம் பைனஹுமா, ரெண்டுக்கும் எத்தனை வருஷம் கேப்பு? 40 சனா, 40 ஆண்டுகள் நபிசுல்லான்னு சொன்னாங்க. அப்போது காபத்துல்லா கட்டப்பட்டு 40 ஆண்டுகளிலே மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முக்கத்தஸ் கட்டப்பட்டுச்சு. இப்போ பைத்துல் முக்கத்தஸ் என்பது காபத்துல்லா அளவுக்கு அது முக்கியமான புனிதமான பள்ளிவாசல் மட்டுமல்ல, அது முஸ்லீம்களுடைய முதல் கிபிலாவும் கூட. பைத்துல் முக்கத்தஸ் முஸ்லீம்களுடைய முதல் கிபிலாவும் கூட, அது ஒரு புனிதமான பள்ளி முஸ்லீம்களுடைய வரலாறுலே, அது ஒரு புராதனமான பள்ளிங்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்திற்கேற்ப பைத்துல் முக்கத்தஸை கிபிலாவாக, முன்னாள் கிபிலாவாக கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் காபத்துல்லாவை மதிக்கும் அளவுக்கு, மஸ்ஜித் நபவியை மதிக்கும் அளவுக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து நம்ம பெரியவர்கள் யாரும் மதிக்கிறதில்லை, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியறதில்லை. காபத்துல்லாவுக்கு போகணும், உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும், காபத்துல்லா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா விஷயத்தில் நம்ம ஆசைப்படுறதும் கிடையாது, அங்கே போகணும்னு ஆர்வப்படுறதும் கிடையாது. இல்லை என்றால் சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இன்றைக்கி முஸ்லீம்களை பல பேர் நினைக்கலாம், ஏன் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஏன் பலஸ்தீனில் இப்படி முஸ்லீம்களை அடிக்கிறாங்க, இவ்வளோ பேரை கொள்கிறாங்க, ஏன் கொள்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அபகரிக்க வேண்டுங்கிறது தான். இன்றைக்கி அதே மாதிரி முஸ்லீம்கள் பலஸ்தீன் முஸ்லீம்கள் அவங்க இவ்வளோ தொந்தரோ இவ்வளோ தொல்லை கொடுக்கப்பட்டும், இவ்வளோ வேதனை கொடுக்கப்பட்டும், இவ்வளோ அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டும், நீ அந்த மக்கள் அந்த ஊரில் இருக்கணும், அவங்க இங்கேயாவது இடம்பெயர்ந்து போயிடலாமே, சவுதிக்கு போயிடலாம், துபாய்க்கு போயிடலாம், ஜோர்டானுக்கு போயிடலாம், மற்ற முஸ்லீம் நாடுகள் போயிடலாமே, ஏன் இன்னும் அந்த மக்கள் பலஸ்தீனில் உட்காந்துருக்குறாங்கண்டா? அந்த மக்களுடைய நோக்கமோ எங்களோட உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பைத்துல் முகஸை பாதுகாப்போம், நாங்கள் ஷஹீதாகிட்டு நாங்கள் பொறுப்பாளி இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி வந்துடுவாங்க. அப்போ அந்த மக்கள் அங்கே இருந்து இந்த யூதர்களுடைய இவ்வளோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த பைத்துல் முகஸை மீட்பதற்காண்டி தான், பைத்துல் முகஸை யூதருடைய பிடியிலிருந்து மீட்பதற்காகத்தான். அதே மாதிரி யூதர்கள் முஸ்லீம்கள் இந்தளவுக்கு கொன்று குவிக்கிறதுக்கு காரணம் இதே பைத்துல் முக்கதஸை அவர்கள் அபகரிக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா இஸ்லாமிய வரலாறுல பைத்துல் முக்கதஸுடைய வரலாறும் காபத்துல்லாவுடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒரே வரலாறு, 40 ஆண்டு தான் வித்தியாசம் ரசூலா சொல்கிறாங்க. ஆனால் எப்பெல்லாம் முஸ்லீம்களுடைய ஈமான், உலக முஸ்லீம்களுடைய ஈமான் உறுதியாக இருந்துச்சோ, அவருடைய தக்வாவுடைய அமல்கள் உறுதியாக இருந்துச்சோ, அப்பெல்லாம் காபத்துல்லா முஸ்லீம்கள் கைவசம் இருந்துச்சு, சாரி மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்கள் கைவசம் இருந்துச்சு. எப்பெல்லாம் உலக முஸ்லீம்களுடைய ஈமான் பலகீனமாக போச்சோ அப்பெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா எதிரிகள் கைக்கு போயிடுச்சு. இன்றைக்கி மஸ்ஜிதுல் அக்ஸாவோட நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் கையிலையா எதிரிகள் கையிலையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் தொழுவதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வேளை தொழுகை நடக்குது, ஆனால் யூதர்கள் எந்த நேரத்தில் வேணால் உள்ளே நுழைஞ்சி மஸ்ஜித் அக்ஸா தொழுகை நிறுத்த முடியும், உள்ளே துப்பாக்கி சூடு நடத்த முடியும், முஸ்லீம்களுடைய தொழுகைகளில் டிஸ்டர்ப் பண்ண முடியும் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, யூதருடைய கண்ட்ரோல் இருக்குது. உள்ளேயே மஸ்ஜித் அக்ஸா உள்ளேயே யூதர்களுடைய இராணுவத்தை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் தொழுவதற்கு வணங்குவதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எங்களை மீறி யார் உள்ளே நுழைய முடியாது. ஏன்னா மஸ்ஜித் அக்ஸாவுக்கு 4 கேட்டு மெயின் கேட்டு, அந்த 4 கேட்லேயுமே வந்து யூதர்களுடைய மிலிட்ரி நிற்கும், அங்கே அவங்கள தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த கேட்டில் நினச்சா யூதர்கள் கேட்டு அடைச்சிடலாம், மஸ்ஜித் அக்ஸாவோட கேட்டை யூதர் நினச்சா யூத மிலிட்ரி அடைச்சிட முடியும், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் அவங்களா பார்த்து இறக்கப்படுற மாதிரி நாங்களாக விட்டு தரோம் முஸ்லீம்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி அந்த மாதிரி காரியம் செய்கிறாங்க. அதனால் சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுடைய ஈமானுடைய ஒரு அடையாளமாக, ஈமானுடைய பலமாக பலகீனமாக என்பதற்கு ஒரு அடையாளமாக அல்லாஹ் சுபஹான மஸ்ஜிதுல் அக்ஸா ஆக்கி வச்சுருக்கான். அப்படி காபத்துல்லா என்பதும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதும் இரண்டோரும் வரலாறு ரீதியாக இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காண்டி தான் இன்றைக்கும் முஸ்லீம்கள் அங்குள்ள முஸ்லீம்கள் பலஸ்தீனில் முஸ்லீம்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போயிருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 4-5 தடவை போயிருக்கிறேன். போயிருக்கும் பொழுது அங்கே மக்கள்கிட்ட பேசுறது பேச அந்த மக்கள் உங்களுக்கு இந்த யூதர்கள் எப்படிலாம் சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிற மக்கள் சொல்லுவாங்க, அவங்க என்ன வேணாலும் சித்திரவதை பண்ணட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய குதுசில் எங்களை தொழ விட மாட்டேங்கிறான், பைத்துல் முக்கதஸில் எங்களை தொழ விட மாட்டேங்கிறான், இதுதான் எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்றாங்க. குறிப்பாக அந்த காசா அளவில் உள்ள முஸ்லீம்கள், காசா என்பது பைத்துல் முக்கதஸிலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது, அந்த காசாவில் உள்ள முஸ்லீம்களை ஏன் பைத்துல் முக்கதஸில் அறவே அலோவ் பண்ணுறதில்ல, அதை தடுத்து வச்சு அது வந்து ஒரு ஓப்பன் ஜெயில், இன்றைக்கி எல்லா பத்திரிகையும் எழுதுகிறாங்க காசா பற்றி எழுதும்போது, அது வந்து ஒரு ஓப்பன் ஜெயில், திறந்தவெளி சிறைச்சாலை அப்படி தான் எழுதுகிறாங்க. ஏன் இந்த காசாவை பற்றி மட்டும் இப்படி ஓப்பன் ஜெயில் திறந்தவெளி சிறைச்சாலை அல்லா அந்த யூதர்கள் ஆக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த மற்ற பெத்லஹேம் இருக்குது அது முஸ்லீம்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஜெருசலம் அது யூதர்கள் கண்ட்ரோல், ஜெருசலத்தான் பைத்துல் முக்கதஸ் இருக்குது அது யூதர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஜெரிகோ, அரிஹான்னு சொல்லுவாங்க அரபியில் ஜெரிகோ, அது முஸ்லீம் கண்ட்ரோலில் இருக்குது. ரமல்லா முஸ்லீம் கண்ட்ரோலில் இருக்குது. காசா முஸ்லீம் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் பெத்லஹே முஸ்லீம்களுக்கோ, ரமல்லா முஸ்லீம்களுக்கோ, ஜெரிகோ முஸ்லீம்களுக்கோ யூதர்கள் அந்தளவுக்கு தொல்லை இல்லாமல், தொந்தரவு கொடுக்காம இந்த காசா முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க? ஏன்னா மற்றெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஜெரிகோ வந்து பெத்தல ஜெருசலத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு, ரமல்லா வந்து 20 கிலோமீட்ரு, பெத்லஹேம் அதுவும் 20-25 கிலோமீட்ரு, அவ்வளோதான். ஆனால் காசாங்கிறது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்ரு, அதான் ரொம்ப லாங் தூரம். அந்த காசா மக்கள் தான் இந்த பைத்துல் முகத்தஸ் விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து ஈடுபடுறது, பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பது. ஏன்னா பெத்லஹேம் முஸ்லீம், ஜெரிகோ முஸ்லீம், ரமல்லா முஸ்லீம்கள்லாம் ஜும்மாவுக்கு மட்டும் விசா கொடுக்குறான் இஸ்ரேல். ஜும்மாவுக்கு மட்டும் எத்தனை கிலோமீட்ரு? 12 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ருக்கு இஸ்ரேல்கிட்ட விசா வாங்கிட்டு தான் வரணும். ஜும்மாவுக்கு மட்டும் விசா கொடுப்பான். எப்படி விசா கொடுப்பான்? காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், மற்ற நாள் விசா கிடையாது. ஆனால் இந்த காசா முஸ்லீம்களுக்கு அந்த விசா கூட கிடையாது, அது கூட கிடையாது. அது பல காரணங்கள். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த காசா பகுதி மக்கள் இஸ்ரேலை கடுமையாக எதிர்த்தாங்க, போராடினாங்கிறதுக்காண்டி, அவங்களை பழி வாங்கிறதுக்காண்டி அந்த மக்களுக்கு அந்த விசா கூட கிடையாது. அந்த மக்கள் இன்றைக்கு வரைக்கும் போராடுறது அதுக்கு தான், எங்களுடைய குதுசில் எங்களை தொழுவ விடு, எங்களுடைய பைத்துல் முகத்தில் எங்களை தொழுவ விடு, அப்படி தொழுகைக்காண்டி தான் அந்த மக்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படி போராட்டம் பண்ணுறதுனால தான் அந்த மக்களை கொத்து கொத்தாக போட்டு சாப்பிடிச்சிட்டுருக்குறான். சரி, ஒரேடியாக காசாவனால் அழிச்சிட முடியுமா? அது நிச்சயமாக முடியாது, அது நிச்சயமாக முடியாது. ஏன்னா அந்த மக்கள், காசாவுடைய மக்களை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வீரத்தோடவும் அப்படி ஒரு வேகத்தோடு இருக்கக்கூடிய மக்கள். ஹயர் இன்ஷால் இந்த வரலாறு நாளைக்கு ஜும்மாவில் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்ஷால்லா காய்க்கு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் தகவல் நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா. ஹயர், அந்த அடிப்படையில் காபத்துல்லா என்பது உலகத்தில் உள்ள புனிதமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் தான் முதன் முதலாக உலகத்தில் நிறுவப்பட்ட பள்ளிவாசல். இந்த காபத்துல்லா கட்டினது யார் அப்படி நம்ம எல்லோரும் நினைப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி அப்படி தானே எல்லோரும் நினைப்போம். காபத்துல்லா கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி இல்லை, இப்போ காபத்துல்லா கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் முதல்ல காபத்துல்லா கட்டினாங்க. அவங்க தான் அந்த ஸ்ட்ரக்சர் படி, அல்லாஹ் சொன்ன ஸ்ட்ரக்சர் படி காபத்துல்லா அமைச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அதை புனர் நிர்மாணம் பண்ணாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன் புனர் நிர்மாணம் பண்ணாங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பிறகு காபத்துல்லா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த வெள்ளப்பிரளயத்தில் காபத்துல்லாவுடைய சுவர்கள் இடிஞ்சு போச்சு, காபத்துல்லாவுடைய கட்டடம் இடிஞ்சு போச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெள்ளப்பிரளய நேரத்தில். அதற்கு பிறகு எந்த நபியுமே அந்த காபத்துல்லா விஷயத்தில் கவனம் செலுத்தலை. அவங்கவுங்க வேறு வேறு பகுதிகளில் நபியாக இருந்தாங்க, வேறு வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணாங்க, அல்லாவுடைய மார்க்கத்தை சொன்னாங்க, ஏகத்துவத்தை சொன்னாங்க. இந்த காபத்துல்லா விஷயத்தை யாருமே கவனப்படுத்தலை, கவனம் செலுத்தலை. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேலையை வாங்கணும்னு நினச்சான். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தான், நபியே நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருந்த அந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் காபத்துல்லா கட்டுங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து அந்த காபத்துல்லா கட்டினாங்க. அதற்கு பிறகு இந்த காபத்துல்லாவுடைய சுருக்கமான வரலாறு அவங்க சொல்லிடுறேன். அதற்கு பிறகு காபத்துல்லாவுடைய ஒரிஜினல் ஷேப் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஸ்கொயராக பார்க்குற பாருங்க, இது காபத்துல்லாவுடைய ஒரிஜினல் ஷேப் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்ட்ரக்சர் படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இல்லையா, மறு புனர் நிர்மாணம். அந்த புனர் நிர்மாணம் செய்யும் பொழுதும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னால், மூணு பக்கம் ஸ்கொயரு, மூணு பக்கம் ஸ்கொயரு, ஒரு பக்கம் மட்டும் ஓவல், யூ மாதிரி இருக்கும். இன்றைக்கும் காபத்துல்லா பார்த்தீங்கன்னா, காபத்துல்லா பார்த்தீங்கனா அந்த யூமரி ஒன்று இருக்குதுல்ல, ஹத்தீம்னு சொல்லுவாங்க, அந்த ஹத்தீம் சேர்ந்து தான் காபத்துல்லா. அப்போ காபத்துல்லாவுடைய ஷேப்பு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஒரு துப்பாக்கி குண்டை படுக்க வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் காபத்துல்லாவுடைய ஷேப்பு, ஒரிஜினல் ஷேப்பு. இந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருந்தாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அந்த காபத்துல்லா அப்படியே இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. பிற்காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறக்கிறாங்க. மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்த பிறகு அவருடைய வாலிப பருவத்தில் காபத்துல்லாவை குறைஷிகள்லாம் முடிவு பண்ணுறாங்க, இடிச்சிட்டு பூசா கட்டணும்னு சொல்லி. பூசா கட்டும் பொழுது அந்த குரேஷியல் காவத்தில் அந்த ஸ்ட்ரக்சரில் மூணு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. குரேஷியல் அவன் இஷ்டத்து கட்டுவான், அந்த மாதிரி கட்டும் பொழுது மூணு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. முதல் மிஸ்டேக் என்னென்னா, காவத்தில் ரெண்டு வாசல், முன்னாடி ஒரு, இப்போ ஒரு வாசல் தெரியுதுல்ல, பின்னாடி ஒரு வாசல் இருந்துச்சு, அந்த பின்னாடி வாசலை அடைக்கிறாங்க, முதல் மிஸ்டேக்கு. ரெண்டாவது மிஸ்டேக்கு, காவத்தலுடைய வாசல் வந்து பூமியோடு சேர்ந்து இருந்துச்சு, அது 8 அடி உயரத்துக்கு உயர்த்திடுறாங்க. இன்றைக்கி வாசல் பாருங்கள், 8 அடி உயரத்துக்கு இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒரு வண்டி ஒன்று வரும், காவத்தில் வாசல் திறக்கும் பொழுது ஒரு வண்டி வந்து அது வாசல் நிறுத்துவாங்க, படிக்கட்டை வச்சு ஒரு வண்டி வரும், அந்த படிக்கட்டில் ஏறி தான் உள்ளே மேலே போகணும், ஒரு 8-10 அடி ஹைட்டில் இருக்கும். இதுவும் குறைஷிகள் பண்ண மிஸ்டேக்கு. மூணாவது மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹத்தீம் இருக்குதுல்ல, அந்த யூ ஷேப்பு, அதை வெளியே தள்ளிட்டு குறுக்க செவத்தை எழுப்பி எப்படி ஆகிட்டாங்க, ஸ்கொயர் ஆகிட்டாங்க. அதாவது மூணு பக்கம் ஸ்கொயராகவும் ஒரு பக்கம் ஓவலாகவும் இருந்த காவத்தில் அந்த ஓவல் சைடு வெளியே தள்ளிட்டு நடு செவத்தை கட்டி எப்படி ஆகிட்டாங்க, இப்போ உள்ள ஷேப்பில் ஸ்கொயர் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இதே மிஸ்டேக்கோட கட்டுறாங்க காவத்துள்ளாவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு அப்போது வயசு ரொம்ப கம்மி, 33-34 வயசு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு. அப்போ அவங்க காலத்தில் தான் காவத்துள்ளா கட்டுறாங்க. ரசூலுல்லாஹிக்கு இந்த விவரம்லாம் தெரியாது, காவத்தில் தப்பாக கட்டுறது கொடுறது இதெல்லாம் தெரியாது. அப்போ அவங்க நபி கிடையாது இல்லை, அவங்க அல்லாஹ்ன்றது எந்த செய்தியும் கிடையாது, அவன் நபியும் கிடையாது. அல்லாஹ் ஜனா மா கொண்ட தந்திரி மல் கித்தாப் உமல் ஈமான், நபியே நீங்கள் வகி வருவதற்கு முன்பாக, நீங்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுக்கு ஈமான்டால் என்ன தெரியாது, வேதம்னால் என்ன தெரியாது. நீங்கள் அல்லாஹ் உங்களை வகி இறக்கி உங்களை நபி ஆக்கினதுக்கு பிறகு தான் இந்த விவரம்லாம் தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு. இந்த விவரங்கள், இந்த உண்மைகள், பழைய வரலாறுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேதம்னால் என்ன தெரியாது, ஈமான்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நல்லா சொன்னான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் வகி வரத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நடக்குது இந்த தப்பை பண்ணிடுறாங்க குறைஷிகள். அப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ஜில் சுதைக்கவும் சண்டை வந்துருச்சு, கடைசியில் குறைஷிகள் என்ன பண்ணாங்க, அவங்களோட முடிவு பண்ணாங்க, காபத்துலால் யார் முதல்ல வர்றதுனால காலையில் அவரை வச்சு முடிவு பண்ணலான்னு சொல்கிறாங்க. காபத்துலால் முதல்ல ரசூலா வர்றாங்க, அப்புறம் ரசூலாவை தீர்ப்பு எழுதி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு துணியை வச்சு எல்லா கபிலும் சேர்ந்து அந்த கல் எடுத்து ஹஜ்ஜில் சுத கல் எடுத்து பொருத்துனாங்க அப்படின்னு வரலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அவன் நபியாக ஆக்கப்பட்ட பிறகும் காவத்தில் அதே தப்பான ஷேப்பில் இருந்துச்சு, தப்பான ஷேப்பில் இருந்துச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க, காவத்துல்லாவை இடிச்சுட்டு எந்த ஷேப்பில் கட்டணும், சரியான ஷேப்பில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சர் படி சரியான ஷேப்பில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதை தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, எப்படி, லௌலா கவுமுக்கு ஹதீஸ் அலா அஹதில் இஸ்லாம் ல பனைத்துல் காபத்தை அலா கபாயித் இப்ராஹிம். ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாய மக்கள் இப்போ தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொன்னால் நான் காபத்துல்லாவை அதனுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய ஸ்ட்ரக்சர் படியே நான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தால் ஏன் கட்டக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு பயந்தாங்கண்டா, இந்த மக்களாக இப்போ தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் காபத்துல்லா என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடம், மக்களுடைய எல்லாருடைய புனிதமான இடம், அதை போய் நம்ம இடிச்சிட்டு கட்டினோம்டா இந்த மக்கள் என்ன தப்பாக நினைப்பாங்க பார்த்தீங்களா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூடாது இதை கூடாதுன்னு கடைசி எதையும் இடிச்சிட்டாரு, காபத்துல்லாவே இடிச்சிட்டாரு அப்படின்னு தேவையில்லாமல் அந்த மக்கள் குழம்பி போயிடுவாங்க. மக்கள் குழம்பிடுவாங்களே அப்படிங்கிறதுனால நான் வந்து பயப்படுறேன், இல்லைன்னா நான் எதன் மீது கட்டியிருப்பேன், எப்படி கட்டியிருப்பேன், இடிச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துடைய அந்த ஸ்ட்ரக்சர் படியே அந்த யூ ஷேப்பையும் உள்ளே வச்சு இந்த குறைஷிகள் பண்ண இந்த மூணு தப்பையும், பின்னாடி இந்த கேட்டை அடைச்சாங்க அதை திறக்கணும், காவத்தலோட வாசலை கீழே வைக்கணும், இந்த ஷேப்பில் நான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நாங்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷாட்ட. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல. இப்போ என்ன ஸ்ட்ரக்சரில் காவத்துல்லா, தப்பான காவத்துல்லா வருச்சோ, தப்பான ஸ்ட்ரக்சரில் இருந்தோ, அதே ஸ்ட்ரக்சர்லேயே ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க, உம்ரா செஞ்சாங்க, அமல் செஞ்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. அதில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி மூத்தாயிட்டாங்க. இவர்களுக்கு பிறகு பிற்காலத்தில் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுடைய கவர்னராக வர்றாங்க. இவங்க மதீனாவுடைய கவர்னராக இருக்காங்க. அப்போது அமீர் முமின் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட மாவியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்பவன் இன்னொரு நாட்டினுடைய பகுதியினுடைய கவர்னராக இருக்கிறான். பெரிய கொடுங்கோலன். அப்போ அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா மதினால மக்கால கவர்னர் இருக்கும் பொழுது அவங்க ஆசைப்படுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், காபத்துலால் அதனோட திரையில் தீ பிடிச்சிருது. ஒரு பொம்பளை வந்து ஒரு காபத்துலா திரைக்கு சாம்பிராணி போக காட்டும்போது அந்த சாம்பிராணி நெருப்பு துணியில் பட்டு துணி தீ பிடிச்சிருது. காபத்துலாவுடைய செவர்லாம் பலகீனமாயிடுது. அப்போ அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா முடிவு பண்ணுறாங்க, நம்ம காபத்துல்லாவை இடிச்சுட்டு எந்த ஷேப்பில் கட்டலாம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட அந்த ஷேப்பில் கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா, இவங்க யார் ரசூலுல்லாஹிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய அக்கா அஸ்மா ரழியல்லாஹு இருக்காங்கள்ல, அவங்க மகன்தான் இவங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அக்கா அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரழியல்லாஹு ஆயிஷாவுக்கு அக்கா மகன் யார், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலாவு. அவங்க மக்கால கவர்னராக இருக்கிறாங்க, இடிச்சுட்டு காபத்துல இடிச்சுட்டு அந்த பழைய ஷேப்பில் கட்டிடுறாங்க. பழைய ஷேப்பில் கட்டிட்டு அப்போ தான் அப்துல்லா இப்னு ஸுபைர் தான் என்ன பண்ணுறாங்க, கட்டி முடித்த பிறகு மக்கத்து மக்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு தன்னாயிமுக்கு வர்றாங்க. தன்னாயிமுக்கு ஆயிஷா பள்ளிங்கிறாங்க இன்றைக்கி, அந்த ஆயிஷா பள்ளியில் வந்து ஏஹ்ராம் கட்டிட்டு போய் ஒரு உம்ராவை நிறைவேற்றி ஆடை அறுத்து ஏழைகளுக்கு சதக்கா பண்ணி தங்களுடைய நேச்சையெல்லாம் பூர்த்தி பண்ணுறாங்க. அது சகாபத்தில் அதே ஷேப்பில் இருந்துச்சு ஒரு சில ஆண்டுகள். அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா இருந்த இந்த அரசியல் குழப்பத்தில் அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்படிங்கிற அந்த கொடுங்கோல் என்ன பண்ணுறான், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா கோபத்தில் இவன் வந்து காபத்தில் இடிக்கிறான். இடித்து என்ன சொல்கிறான், இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டதல்ல, இது வந்து அப்துல்லா இப்னு ஸுபைர் கட்டின காபத்துல்லா. ரசூலுல்லாஹ் எந்த காபத்துலால தான் தவாஃப் செஞ்சாங்க, தப்பான ஷேப்பில் உள்ள காபத்துல தான் ரசூலுல்லாஹ் தவாஃப் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அமல் செஞ்சாங்க, அந்த காபத்துல தான் நமக்கு இருக்கணும், இது அப்துல்லா ஸுபைர் அப்துல்லா இப்னு ஸுபைர் கட்டின காபத்துல்லா, அதனால தப்பான காபத்துல்லான்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு கட்டின காபத்துல இடிச்சிடறான். யார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடிச்சுட்டு மறுபடியும் பழைய ஷேப்பிலே கட்டுறான். இந்த பழைய ஷேப்பில் இப்போ இருக்குது பாருங்க, இந்த ஷேப்பிலே கட்டுறான். பிறகு பிற்காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருடைய ஆட்சி ஏற்படும் பொழுது அவர் விரும்புகிறார் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு நல்ல காரியம் பண்ணியிருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையை பூர்த்தி பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸை மனசை வச்சுக்கிட்டு அவன் அந்த காபத்தில் இடிச்சிட்டானே, அதனால் நாம் என்ன பண்ணலாம், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு கட்டின மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், அதை மறுபடியும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் ஆசைப்பட்ட நேரத்தில், அப்போ மதீனாவுடைய முஃப்தியாக இருக்கிறாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி, நாலு இமாம்கள் இருக்காங்கல்ல, நாலு இமாம்களில் முக்கியமான இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனாவுடைய முஃப்தியாக இருக்கிறாங்க. அப்போது அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி ஆலோசனை கேட்குறாங்க, இந்த மாதிரி காபத்தில் இடிச்சுட்டு நான் மறுபடியும் அதை புனர்நிர்மாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் மாலிக் ரஹமத்துல்லாஹி ஃபத்வா கொடுக்குறாங்க, செய்யக்கூடாது, செய்யாதீங்க. ஏன்னா இந்த ஷேப்பு, இப்போ இருக்கிற ஷேப்பு தப்பான ஷேப்பாக இருந்தாலும் கூட இதே ஷேப்பில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செஞ்சாங்க, அமல் செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதை சரிப்படுத்தணும், ரசூலுல்லாஹி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிதான் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு கட்டினாங்க, அது அவங்க செஞ்ச நல்ல காரியம். ஆனால் அதை லோக்கல் பாலிடிக்ஸ்க்காண்டி என்ன பண்ணிட்டான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் வந்து இடிச்சிட்டான். இப்போ நீங்கள் இதை மறுபடியும் புதுசாக கட்டணும்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து அல்லாஹ்வுடைய வீட்டை அரசருடைய விளையாட்டு பொருள் ஆக்கிடாதீங்க, அல்லாஹ்வுடைய வீட்டை அரசருடைய விளையாட்டு பொருள் ஆக்கிடாதீங்க. இப்போ நீங்கள் கட்டினீங்கண்டா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு பிடிக்காத ஒரு ராஜா வருவான், அவன் வந்து என்ன பண்ணுவான், இது வந்து மன்னர் ஹாரூன் ரஷீத் கட்டினது தானே, அவன் இடிப்பான். இப்படி காபத்தில் அவன் இடித்து இடித்து கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய வீடுன்னு உங்களுடைய விளையாட்டு பொருள் அல்ல, அதனால் இப்படியே இருக்கணும் விடுங்க அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா கொடுத்தாங்க. அந்த ஃபத்வா படி தான் இன்றைக்கி வரும் காபத்தில் இப்படியே இருக்குது, இதே ஷேப்பில் இருக்குது. ஹைர், இனி கியாமத்து நாள் வரை இந்த காபத்தில் என்ன ஆகும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கியாமத்து நாளுடைய இறுதியிலே பாம்பின் கண்களை போன்ற கண்களை உடைய இரண்டு கருப்பர்கள் வருவார்கள். புகாரியுடைய ஹதீஸில் வருது, அவங்க கண் வந்து பாம்புடைய கண் மாதிரி இருக்கும், பாம்பின் கண்களை போன்று கண்களை கொண்ட இரண்டு கருப்பர்கள் வருவார்கள், அவர்கள் காபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக்குவார்கள், காபத்துல்லா இடித்து தரைமட்டமாக்குவார்கள், அவர்கள் ஒவ்வொரு கற்களாக கலற்றுவது இப்போது என் கண்ணுக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கஅன்னஹும் யஹ்லஆனில் ஹஜர் ஒவ்வொரு ஹஜர் ஒவ்வொரு கல்லுக்கல்லாக அதை கலற்றுவதை இப்போ எனக்கு கணக்கு தெரியுது, அப்படி இடிச்சு தள்ளுவாங்க தரமட்டமா? ஆனால் உலகத்தில் அத்தனை கோடி முஸ்லீம்கள் இருந்தும் அதை தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்காது, தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு முன்பாக காபத்துல்லாவை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதிகமாக தவாஃப் செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் காபத்துல்லா தவாஃப் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் என்ன இருக்காது, காபத்துல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஹயர் இது நடக்காதுங்கிறதுக்கோ அது எப்படி நம்ம நடக்க விட்டுருவோமா? இத்தனை கோடி மக்கள் தவாஃப் செய்கிறோம், இத்தனை கோடி மக்கள் அமல் செய்கிறோம், நம்ம அப்படி நடக்கணும் பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு நினைக்கலாம். சகோதரில் இத்தனை கோடி மக்கள் நீங்கள் நம்ம தவாஃப் செய்கிறோம் அமல் செஞ்சால் கூட நம்முடைய ஈமான் எந்த லெவலுக்கு நமக்கு தெரியும். குறிப்பாக காபத்துல்லா எந்த சவுதி அரசாங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தோ அந்த சவுதி அரசாங்கம் எந்த லெவலுக்கு நமக்கு தெரியும். அமெரிக்கா அமெரிக்காவினுடைய அடிமையாக, அமெரிக்காவுக்கு நேரடி அடிமை, இஸ்ரேலுக்கு மறைமுகமான அடிமை. ஆனால் இஸ்ரேலுக்கு பெரிய விரோதி மாதிரி காட்டிப்பாங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு விரோதி. எந்த அளவுக்குனா இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் இஸ்ரேல் மேலே உள்ள வெறுப்பை அவங்க காட்டுறாங்களாமா, இஸ்ரேல் மேலே உள்ள வெறுப்பை காட்டுறாங்களாமா? எப்படி நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டில் இஸ்ரேல் விசா இருந்தால் எந்த முஸ்லீம் நாடு விசா தரமாட்டான், துபாய் விசா தரமாட்டான், சவுதி விசா தரமாட்டான், எந்த முஸ்லீம் நாடும் விசா தரமாட்டாங்க. எந்த விசா இருந்தால், இஸ்ரேல் விசா இருந்தால். இது இவங்களுடைய தக்வாவுமா, நாங்கள் இஸ்ரேலுக்கு வெறுப்பை காட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனால் பைத்தியக்கார பையக இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான சட்டத்தை வச்சுருக்கானுங்க. ஆனால் எந்தளவுக்கு இவன் அறிவாளின்டா, எது இஸ்ரேல் விசான்னு தெரியாது. உங்கள் பாஸ்போர்ட்டில் 10 விசா இருந்துச்சுன்னா இதில் இஸ்ரேல் விசா எது அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சொல்லுவான் இஸ்ரேல் விசா இருந்தால் நாங்கள் சவுதிக்கு அலோவ் பண்ண மாட்டோம், இஸ்ரேல் விசா இருந்தால் துபாய்க்கு அலோவ் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவர் பைத்துல் முகத்தை தொழுவு போகும்போது, அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுவான்டா, பொதுவாக நீங்கள் பைத்துல் முகத்தை பலஸ்தீனுக்கு போகும்போது இன்றைக்கும் சரி உங்கள் பாஸ்போர்ட்டில் விசா குத்த மாட்டான், உங்களுடைய பாஸ்போர்ட்டில் விசா குத்த மாட்டான். ஏன்னா அவன் பெருந்தனமே நடந்துக்கிறான், உங்கள் எங்கள் விசா கொடுத்தனா உன்னை முஸ்லீம் நாளில் அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதனால் என்ன பண்ணுவான், ஒரு பேப்பர் தான் விசா கொடுத்து கொடுப்பான், ஒரு கார்டு மாதிரி, விசிட்டிங் கார்டு மாதிரி கார்டு கொடுப்பான், எங்கள் நாட்டில் இருக்கிற இந்த கார்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லி. அப்படி என் நண்பர் ஒருத்தர் ஒரு முறை என் கூட ஜியாரத்துக்கு வந்த நண்பர் ஒருத்தர் தெரியாமல் விசா குத்திட்டான், பாஸ்போர்ட்டில் இஸ்ரேல் விசா குத்திட்டான். அதை முடிச்சுட்டு அவர் உம்ராவுக்கு போனோம், ஜியாரத்தை முடித்து எங்கே போனோம், உம்ராவுக்கு போனோம். பார்த்தா பயந்துட்டு இருக்க நடுங்கிட்டு இருக்கிறாரு, அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் குத்திட்டான், ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி குத்திட்டான். நடிக்கிட்டு இருக்கார், என்ன சார் எனக்கு உம்ரா கிடைக்குமா கிடைக்காது தெரியலையே, அதுக்கப்புறம் நான் துபாய்க்கு வியாபாரத்துக்கு போகணும், நான் பல நாடுகள் போகிறாள், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தார். பார்த்து அல்லா மேலே நம்பிக்கை எங்கள் பின்னுங்க அல்லா விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாஸ்போர்ட் அங்கேயிருந்து அங்கே வரைக்கும் பெறட்டினா, அங்கேயிருந்து இங்கே வரைக்கும் பெறட்டினா, இஸ்ரேல் விசா இருக்குது. உம்ரா விசா பார்த்து சாப்பா குத்திட்டான், அவனுக்கு இஸ்ரேல் விசா எதுன்னே தெரியல அவனுக்கு, இங்கேருந்து பெறட்டுறான் அந்த கடைசி வரைக்கும், அங்கேருந்து இந்த கடைசி பெறட்டுறான், பெறட்டி பா சாப்பா குத்தி அனுப்பிட்டான். இன்றைக்கும் அவர் சொல்கிறாரு அதுக்கு அதுக்கப்புறம் 3 தடவை துபாய்க்கு போயிட்டு வந்துட்டேன், 2 தடவை அபுதாபி போயிட்டு வந்துட்டேன், ஒரு பயலுக்கு தெரியல இஸ்ரேல் விசா இதுன்னு சொல்லி. ஆனால் என் தக்குவா என்ன, நாங்கள் இஸ்ரேல் விசா தான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு முட்டா பயலாக இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறவன் எந்தளவுக்கு பெரிய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை எனக்கு நடந்த சம்பவம், மக்கால் அந்த இவங்க பெரிய இந்த மக்கால் 30 லட்சம் பேர், 40 லட்சம் பேரை இவங்க வர வச்சு ஹஜ்ஜி செய்ய வச்சு மதினாவுக்கு அனுப்பி திருப்பி அனுப்புகிறாங்க பாருங்கள். இவங்கள்ட்ட ஒரு மண்ணாங்கடி திறமையும் கிடையாது. அல்லா ரப்புல் ஆலமீன் அந்த மக்கா மதினா மேலே இறக்கப்பட்டு மக்கா மதினால வந்த மக்காவுக்கு மதினாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லா மலக்குகளை வச்சு வேலை வாங்குறான். இல்லைன்னா அந்த பயல்களுக்கு ஒரு அக்கு ஒரு 5 பைசா கூட அறிவு கிடையாது, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. எனக்கு நடந்த சம்பவத்தை ஒரு முறை சொல்கிறேன், அதான் இவங்க புதுசு புதுசாக சட்டத்தை உருவாக்கிட்டு இருப்பானுங்க, மக்காவுக்கு வந்தால் இப்படி சட்டம் அப்படி சட்டம். அதனால தான் அந்த காலத்திலேயே பெரிய பெரிய அறிஞர்களாக அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, மக்காவை ஆட்சி சேர்த்து உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, மக்கா என்பது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் சொந்தமான பகுதி, அது அதை வந்து வாட்டிக்கிற மாதிரி தனி நாடாக ஆக்காத, அதுக்கு தனி நிர்வாகம் போடு, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு விசா கொடுக்குறது, உன் இஷ்டத்துக்கு விசா தடுக்கிறது அப்படின்னு ஈரானுடைய ஆட்சியாளர் இமாம் ஹுமேனி மாதிரி ஆளுகள்லாம் வந்து இதை பெரிய அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அந்த காலத்தில். உடனே தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சவுதியுடைய மன்னர்கள் அறிவிச்சிட்டாங்க, அதில் இருந்தால் மன்னர்கள் சொல்கிறத விட்டுட்டு ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் த கஸ்டோடியன் ஆஃப் 2 ஹோலி மாஸ்க்ஸ் அப்படின்னு தாங்களை அறிவிச்சிட்டாங்க. அதாவது 2 காபத்துல்லாவுக்கு நாங்கள் தான் முத்தவல்லி, 2 காபத்துல்லா 2 ஹரமுக்கும், காபத்துல்லாவுக்கும் மதினாவுக்கும் 2 ஹரமுக்கும் நாங்கள் தான் முத்தவல்லி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க தங்களை தாங்களே. இல்லைன்னு சொன்னால் இந்த சவுதி அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கமோ இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களோ இவங்களை பல வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் கொள்ளக்காரங்க, கொள்ளக்கார கூட்டத்தில் இந்த ஆளு சவுதுங்கிறாங்கல்ல, அதை வச்சா சவுதினே பேர் வந்துச்சு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபு தீபகற்பத்துக்கு வச்ச பேர் ஜசீரத்துல் அரப். அரபு தீபகற்பம் என்பது ரசூலா வச்ச பேர். இந்த சவுது கூட்டத்தார்கள் கொள்ளக்கார கூட்டமாக இருந்தவங்க, இவங்க சவுது அந்த அரபு நாட்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் அதை சவுதி அரபு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களும் அந்த சவுதுடைய பரம்பரையில் வந்தவங்க. ஹைர், எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு அறிவு கெட்ட மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், நாகரிகம் இல்லாத மக்கள். நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உம்ராக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஏர்போர்ட்டில் நிற்க வைப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, ஒரு நாட்டுடைய நாகரிகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் டிஸ்பிளேயே அந்த நாட்டு ஏர்போர்ட் தான். ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டுடைய கலாச்சாரம், அந்த நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவனுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளேயே அந்த நாட்டினுடைய ஏர்போர்ட் தான். ஆனால் நீங்கள் சவுதி அரேபியாவில் போய், ஜித்தாலேயோ ரியாதிலேயோ போய் இறங்கினீங்கன்னா இறங்கினோடனே பார்க்கலாம் இந்த அரபுடைய கலாச்சாரம் எப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஒரு கேவலமான கலாச்சாரம், அவ்வளோ கேவலமான ட்ரீட்மெண்ட். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, உம்ராவுக்கு போகிறவங்கள அப்படிப்பட்டு பாடாப்படுத்தி, எதுக்கு நீங்கள் உம்ராவுக்கு வர்ற, உன்னை யாருங்க கூப்பிட்றா, நீ எதுக்கு எங்கள் நாட்டுக்கு வர்ற, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. வயசானவங்க பெண்களை போகிற 4 மணி நேரம் 5 மணி நேரம், ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு தான் அப்படி போடுவாங்க, ஹஜ் ஏர்போர்ட்டில் 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் போட்டுருவான். என்ன நடக்குதுன்னே தெரியாது ஹஜ்ஜுகளுக்கு, பாவம். ஏர்போர்ட்டை விட்டு அப்படியே பேந்து பேந்து இறங்கி முடிச்சு நிற்பாங்க, அவன் பாட்டு பாஸ்போர்ட் பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன் பிடுங்குறான், எதுக்கு பிடுங்குறான், என்ன கொண்டு போகிறான், ஒன்றும் கிடையாது. இப்போ உம்ராவில் அதே பண்ணுறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இமிகிரேஷன் முடிச்சு வெளியே வர வேண்டியதான், பாஸ்போர்ட் பிடிக்கிட்டு ஓடுவான் ஒருத்தன் ஓட்டம். அட ஏன் பாஸ்போர்ட் எனக்கு பாஸ்போர்ட் பிடிக்கிட்டு போனால் என்ன ஆகுது வெளிநாட்டில் போய்? இவங்களுக்கு அரபியாக தெரியுமா, அந்த மக்களுக்கு அரபி தெரியாது, அந்த மூதேவிக்கு இங்கிலீஷ் தெரியுமா, அதுவும் தெரியாது. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக போகிறவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், குரூப் லீடர் எல்லா பாஸ்போர்ட்டையும் வாங்கி ஆஜிகிட்ட வாங்கிடுவோம், பாஸ்போர்ட்டை கையில் வைக்காதீங்க எல்லாம் என்ன கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வாங்கி அவன் பிடுங்க வருவான், பிடுங்க அதை நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாங்களே அவன் கையில் கொடுத்து அவன் பின்னாடியே போய் அரபியில் பேசி இந்த குரூப் அந்த குரூப் ஆஜிகளை நிம்மதியாக உட்கார வச்சு உட்காருங்க நாங்கள் வாங்கிட்டு சொல்லி. இந்த தனியாக போகிறாங்க பாருங்கள், இவங்க படுற பாடு, பாஸ்போர்ட் பிடிங்க ஓடி போயிடுவான். எங்கே கொண்டு போகிறான் பாஸ்போர்ட்டை, ஒன்றும் இல்லை, அதை கொண்டு போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணுவான் அவ்வளோதான். அதை சனியை பிடிச்சி போவான், உள்ளே வச்சே பண்ணலாம். அதை உள்ளே இமிகிரேஷன் முடிஞ்ச உடனே ஒரு தனி கவுண்டர் போட்டு பாஸ்போர்ட் கொடு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன்று தரேன்னு சொல்லலாம். இதை உள்ளே இருக்கும்போது பண்ணாமல் இமிகிரேஷன் முடிஞ்சு கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி சாமான்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க ஏர்போர்ட்டை விட்டு, அப்போ ஒரு 10 பேர் நிற்பான் மலக்குள் மூத்து மாதிரி தடியும் குண்டு நிற்பானுங்க பார்க்குறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்டை பாதிகள் வெளியே வரும்போது அப்படியே பாஸ்போர்ட் கையில் வச்சுட்டு இப்படி பேந்து பார்த்துட்டு வருவாங்க, டஹால் பாஸ்போர்ட் பிடிங்க ஓடி போயிடுவான். அப்படி எங்கடா ஓடுற பாஸ்போர்ட் தூக்கிட்டு பேந்து கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ சிரமப்படுத்துகிறானுங்க. ஏன்னா எதுக்கு இங்கே வர்ற, உன்னை யாருங்க வர சொல்கிறா அப்படின்ட்டு. நம்மளும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் என்ன ஏற்பாடு பண்ணுறான் சவுதி கவர்மெண்ட்டு, ஒரு மண்ணாங்கட்டி ஏற்பாடு கிடையாதுங்க. நான் பல ஆண்டுகள் போனதுனால அங்கே உள்ள நிர்வாகத்தை பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு மண்ணாங்கட்டி ஏற்பாடு கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு பெட்ரோலுக்கு அடுத்தபடியாக இல்லை, பெட்ரோலை விட பெரிய வருமானம் ஹஜ்ஜின் மூலமாக இன்றைக்கி சவுதி கவர்மெண்ட்டுக்கு, பெட்ரோலின் விட அதிகமான வருமானம் ஹஜ்ஜின் மூலமாக, உம்ராவின் மூலமாக. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வர்றாங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு. 5 கோடி மக்கள் ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டு மக்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நெட் மூலமாக எத்தனை கோடி வருமானம் கிடைக்கும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண சவுதி அரேபியாவுக்கு போகிறதுக்கு 28,000 ரூபா 30,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டு. சாதாரணமாக நீ சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்த டிக்கெட் வந்து 30 ரூபா அதிகபட்சம் இல்லை 35,000 அதிகபட்சம். ஆனால் ஹஜ்ஜுடைய சீசன் ஆரம்பித்த உடனே ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 65,000 ரூபா கொள்ளடிக்கிறது யார்? சவுதி ஏர்லைன்ஸு, சவுதி கவர்மெண்ட்டுடைய சவுதி ஏர்லைன்ஸு. சவுதி ஏர்லைன்ஸ் விலையை கூட்டின உடனே மற்ற எல்லா ஃப்ளைட்டும் டப்பு டப்புட்டு அவனு விலையாத்திடுவான். ஹஜ் டைமில் மற்ற எந்த ஃப்ளைட்டும் ஏற்ற மாட்டாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க சவுதி ஏர்லைன்ஸ் என்ன ரெட்டு போடுறான். இதை பார்த்து சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் எவ்வளோ கொள்ளடிக்கிறானோ அதை பார்த்து மற்ற எல்லா ஏர்லைன்ஸும், நம்ம ஏர் இண்டியா முதல் கொண்டு இவனும் கொள்ள, நான் நீ மட்டும் கொள்ளடிப்பேன், நானும் கொள்ளடிக்கிறேன், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களா கொள்ளடிக்கிறேன். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே நடக்கிற கொள்ளையை பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, ஹோட்டல் வாடகைகள் இதெல்லாம் சொல்கிறேன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜி எவ்வளோ புனிதமான இபாதத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி ஹஜ்ஜின் பேரால் அந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய கொள்ளை, அவங்க அடிக்கக்கூடிய அநியாயம், நம்ம ஆளுங்க அதை பார்த்துட்டு இல்லை சார் சவுதி கவர்மெண்ட் என்ன ஏற்பாடு பண்ணுறான் தெரியுமா, என்ன தண்ணி ஏற்பாடு பண்ணுறான் தெரியுமா, என்ன அற்புதமாக பண்ணுறான் தெரியுமா, எல்லாம் நம்ம கொடுக்குற பணத்தில், நம்ம பணத்தில் ஒரு சின்ன அளவில் செலவு பண்ணிவிட்டு பெரிய அளவு போகிற கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி கவர்மெண்ட் நினச்சா இந்த ஃப்ளைட் சார்ஜை கம்மி பண்ண முடியாதா? கம்மி பண்ண வேண்டாம், நார்மல் சார்ஜ் கூட்டு போக முடியாதா? இன்றைக்கி ஹஜ்ஜிங்கிறதே பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு, ஹஜ்ஜி விலையேட்டா 4 லட்சரூபா 5 லட்சரூபா 6 லட்சரூபா. சாமானிய மக்கள்லாம் ஹஜ்ஜி நினச்சே பார்க்கக்கூடாது இந்த அளவுக்கு விலையிறந்த காரணம் என்ன? ஃப்ளைட் ரேட்டு, ஹோட்டல் ரேட்டு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், தாறு மாறான் ரேட்டு, அவன் வாயில் வர்றதான் ரேட்டு, வாயில் வர்றதான் ரேட்டு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த அரபு மக்களையும் எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கடா சகோதரர். நம்ம பல்வேறு அரபு மக்கள் அங்கே பழகிறோம், பல்வேறு மக்களோட பழகிறோம், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்ம பழகிறோம். அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடு, அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் இதெல்லாம் பார்த்தா அட பாவிகளா பெருமானா சல்லல்லாஹு இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம வேதனைப்படுற அளவுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க நடவடிக்கைகள். ஒன்றில் ஒரு முறை அசிசியாங்கிற ஒரு பகுதி இருக்குது மக்காலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பகுதி, அதுதான் பெரும்பாலும் அரபு மக்கள் குடியிருக்கிற பகுதி. காபத்துல பகுதியில் இருக்க மாட்டாங்க, காபத்துல பகுதியில் குடியேற்ற அந்த லோக்கல் மக்களே கிடையாது, ஃபுல்லாக எல்லாமே ஹோட்டல்கள் தான். ஒரு 6-7 கிலோமீட்டர் போனால் தள்ளி போனால் தான் மக்காவாசிகள் அங்கே குடியிருக்கிற பகுதிகள். அப்போ ஒரு நண்பர் காலை ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டுருக்கிறாரு, நம்ம கூட 5 வந்த நண்பர் ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டுருக்கிறாரு. அங்கே அந்த சின்ன சின்ன பசங்க, அந்த சவுதி பசங்க அரபு பசங்க அங்கே விளையாடக்கூடிய விளையாட்டுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். அந்தளவுக்கு காட்டுமிராண்டித்தனமான விளையாட்டு. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அவன் ஓடி பிடிச்சி விளையாடணும் எப்படி தெரியுமா, அங்கே இந்த அசிசியாலே அதிகமான மலைப்பகுதி இருக்கும், அந்த மலைப்பகுதியில் நெருப்பை மூட்டி பெரிய கொல்லிக்கட்டை அதில் எரிய வைப்பான், அந்த கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு விரட்டுவான் சூடு வைக்கிறதுக்கு. கொல்லிக்கட்டை தூக்கிட்டு ஓடி பிடிக்கிற விளையாட்டு, அவங்களும் ஓடி பிடிக்கிற விளையாட்டு. நம்ம குறுக்க வந்து நம்ம மேலே சூடு வைப்பான், விளையாட்டில் உண்மை. அவங்க ஓடி பிடிச்சி விளையாடும் நம்ம குறுக்க வந்துட்டோம்னா நம்ம மேலே சூடு வைப்பான் அவன். அந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆஜி ஃபஜர் தொழுவை போய்கிட்டு இருக்கிறாரு, பாவம் வயசான ஆஜி ஒரு 55-60 வயசு இருக்கும். பின்னாடிந்து டமால்னு ஒரு அடியை ஒரு கல் தலை இந்த பின்னன் தடையில் இந்த பிடரியில் அப்படியே திணறிட்டார் அவர். நான் முன்னாடி போயிட்டுருக்கிறேன், பின்னாடி வந்துட்டுருக்கார் அவர். திடீர்னு ஒரு சடுமையாக அல்லா அப்படின்னு அழுறிட்டார். நான் டக்குன்னு என்னங்க என்னாச்சுன்னு என்னவோ யாரோ என்னவோ கல் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு கீழே பிடிச்சிக்கிட்டு பார்த்தா பின்னாடி 4 சின்ன பசங்க, 5, 5 வயசு, 8 வயசு, 7 வயசு பசங்க. என்னண்டா குறிப்பாத்த அடி, அவர் மேலே படுதா இல்லையா பார்ப்போம். எவ்வளோ கொடூரமான புத்தி பார்த்தீங்களா, குறிப்பாத்த அடி அவர் மேலே. 3 பேர் பட்டவுடனே அவன் 3 பேர் நாங்கள் திரும்பி பார்க்குறோம், 3 பேர் கை கொடுத்துக்கிறானுங்க, ஆ கரெக்டாக அடிச்சிட்ட கரெக்டாக அடிச்சிட அப்படின்னு சொல்லி. எந்தளவு கொடூரமாக அவர் பாவம் அப்படியே தலை பிடிச்சி உட்காந்துட்டார் ஃபஜர் நேரத்தில். அந்த அளவுக்கு அந்த கொடூரமான புத்தியோடு தான் அவங்களுடைய அந்த பிள்ளைங்க மதரசாக்கள் போவாங்களா ஸ்கூலுக்கு போவாங்களா, மதரசாக்களும் கிடையாது ஸ்கூலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு 8 வயசு பையன் கையிலையும் 10 வயசு பையன் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் நெட் கனெக்ஷனோட, ஆண்ட்ராய்டு ஃபோனு நெட் கனெக்ஷனோட. அப்போ எப்படி சீர்கட்டு போயிடுவான் அவன், எப்படி சீரழிஞ்சு போயிடுவான்? அப்படி ஒரு மோசமான சமுதாயம் தான் இன்றைக்கி சவுதியில் உருவாகிட்டு இருக்குது. இப்படிப்பட்டவன் இந்த மக்கள் இப்படித்தான் இருக்கணுண்டு அந்த கவர்மெண்ட் நாடுது. ஏன் இவன் கொஞ்சம் இபாதத்தோட தொழுகையோட தக்வாவோட நல்ல பேணுதலோடு வந்துட்டான்டா, இவன் நாளைக்கு தலையெடுத்து நம்ம ஆட்சியை மாற்றிடக்கூடாது, நம்ம குடும்பத்திலையும் ஆட்சியை பிடிக்கிடக்கூடாது, இவன் காலகாலத்துக்கு இப்படியே காட்டு மிராண்டியாகவே இருக்கணும், ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்பப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5-6 ரூபாயில் வந்து விழுந்து கவர்மெண்ட்லேருந்து. ஏதாவது நீ ஒரு கலவரம் நடக்குது கிளச்சி நடக்குதுண்டா, திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5-6 ரூபாயில் வந்து விழுவோம். என்னென்ன பார்த்தா கவர்மெண்ட் அன்பளிப்பாக தரும் உங்களுக்கு, உங்களை அடக்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி அநியாயம் தான் இன்றைக்கி மக்கள் நடந்திருக்குது. இவன் எந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதனா இருக்கான்னு சொன்னால், ஒரு முறை நாங்கள் மக்காலேருந்து ஜித்தாவுக்கு போனோம், அப்போ திடீர்னு ஒரு புது சட்டம் கொண்டு வந்தோம் அந்த வருஷம். என்னென்னா இப்போ அந்த சட்டம் இல்லை, அப்போ அந்த வருஷமே எடுத்துனான் சட்டத்தை எடுத்துனான், திடீர் சட்டம் கொண்டு வந்தான். என்னடா மக்காலேருந்து ஆஜிகள் ஜித்தாவுக்கு போகணும்னு சொன்னால் மொல்லிம்ட்டு கடிதம் வாங்கிட்டு போகணும், நம்முடைய ஸ்பான்சர் திருப்பார் மொல்லிம் சொல்லி அவர்கிட்டையும் கடிதம் வாங்கிட்டு போகணும். இது எங்களை மாதிரி குரூப் லீடர்களுக்கு பெரிய அதாவது ஒவ்வொரு தடவையும் ஹாஜிகள் ஹாஜிக்கு ஜித்தாவுக்கு போகும்போது நாங்கள் போய் மல்லி லெட்டர் வாங்கிட்டு வந்து லெட்டர் வாங்கிட்டு கொடுக்கணும், இவங்க போய் வாங்க முடியாது அதே பேச தெரியாது, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு தடவை நானே போகிறேன் ஜித்தாக்கு, போகும்போது மல்லி லெட்டர் வாங்கிட்டு போகிறேன், வழியில் செக் போஸ்ட்டில் மறிச்சிட்டான். மறித்தவொடனே கேட்குறான் வர காஃபி அப்படின்னா, வர காஃபி நினச்சிக்காதீங்க வர கா ஃபி, பேப்பர் இருக்குதா அப்படின்னா, ஆஃபி இருக்கு ஷுஃப் காட்டினேன். நான் கார் உள்ள உட்காந்துருக்கேன், வெளியே நிற்கிறான் போலீஸு, ஜன்ன கண்ணாடி திறந்து எடுத்து பேப்பர் காட்டினேன். அவன் என்ன பண்ண, நேரம் 100 ஆஃபீஸர் கொண்டு போய் கொடுத்தான் தன்சில் அப்படின்ட்டான். இறங்குண்டான், இறங்கி நேரம் ஆஃபீஸர்கிட்ட போனேன். இது என்ன மல்லி கொடுத்த லெட்டரா? ஆமாம். படிச்சு காட்டு அப்படின்ட்டான். படிக்க தெரியல அவனுக்கு, பேப்பரை கொடுத்து படிச்சு காட்டுங்கிறான் என்கிட்ட. அப்போ நான் படித்து காட்டுறேன், ஆ ஓகே தையம் ஹலாஸ் ரோ. அப்போ இந்த அளவுக்கு முட்டா பயல்க எது சொல்கிறேன்டா, நாங்கள் இஸ்ரேல் விசா இருந்தால் எங்கள் நாட்டில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்குவா, ஆனால் இஸ்ரேல் விசா எதுன்னு தெரியாது. இந்த மாதிரி இவனுடைய தக்வா, இவனுடைய வீரம் இவ்வளோ தான். இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் மக்காவும் மதினாவும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா சகோதரர்களே, இந்த மாதிரி பலகீனமான மக்கள், ஈமானில் பலகீனம், அமல்களில் பலகினம், அறிவில் பலகினம், ஆற்றலில் பலகினம், பலத்தில் பலகினம், எல்லாத்துலேயும் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட காபத்தில் மாட்டிக்கிச்சுன்னா இவன் நாளைக்கு ரெண்டு பாம்பின் கண்களை போன்று கண்களை உடைய இரண்டு கருப்பர்கள் வந்து காபத்தில் இடிக்கும் பொழுது அதை தடுக்கிற சக்தி உனக்கு இருக்காது, தடுக்கிற சக்தி உனக்கு இருக்காது. இதை மனசில் வச்சு தான் ரசோ சொல்கிறாங்க இப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சகோதரர்களே, காபத்துல்லாவுடைய சுருக்கமான வரலாறு இதுதான். இந்த வரலாறின் படி நாம் பார்க்கும் பொழுது காபத்துல்லா என்பது அல்லாவுடைய புனிதமான இல்லம். அந்த இன்னும் நிறைய எங்களுடைய அனுபவம் அல்ஹம்துலில்லா, கடந்த 15 வருஷமாக அல்லாவுடைய இருப்பினாலும் எனக்கு இந்த மக்காவோடவும் மதினாவோடவும் அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்தினான். எங்களுடைய அனுபவங்களில் நடந்த பல கசப்பான விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டோம்னு வச்சிங்களேன், உங்களுக்கு காபத்துல்லாவில் மரியாதை குறைஞ்சி போயிடும். அங்கே நடக்கிற அநியாயங்களையும் அங்கே நடக்கிற இங்கே மக்கள் மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அவ்வளோ புனிதமாக அவ்வளோ ஹாஜி நம்ம அனுப்பி வைக்கிறோம், அவ்வளோ புனிதமாக ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, அங்கே நடக்கிற தப்புகளை என்னென்ன நடக்குதுங்கிறத உங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தா காபத்துல்லா மேலே உள்ள மரியாதை குறைஞ்சிரும். நான் ஒவ்வொருத்தரையும் காபத்துல்லா போகும்போது அதான் துவாசி வரப்பே நம்ம அடிக்கடி இங்கே வர்றதுனால இவங்களை இந்த மக்களை பார்க்கறதுனால உன்னுடைய காபத்துல்லா மேலே உள்ள மரியாதை என் உள்ளத்தில் குறைச்சிடாதே அல்லா, இந்த காபத்துல்லாவில் மரியாதைகளை மேலும் மேலே அதிகப்படுத்தி கொடு, இதன் மீது அதிகமாக எங்கள் மேல்மேல் பாசத்தை அதிகப்படுத்தி கொடு, அப்படி தான் நான் துவாக்க. ஏன்னா அந்த மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தோம்னா கேள்விப்பட்டோம்டா காபத்துல்லா மேலே உள்ள மரியாதை நம்ம குறைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி அங்கே அந்த புனிதமான இடம் வந்து இந்த அரபு மக்களால் நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இந்த பாவிங்க இப்படி நாகரிகம் வளர்ந்துருச்சு, கல்வி வளர்ந்துச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இவங்க இப்போவே நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துகிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பாடுபடுத்தியிருப்பானுங்க, நம்ம அதான் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பாடுபடுத்தியிருப்பானுங்க, இன்றைக்கி இவ்வளோ நாகரிகம், இவ்வளோ ஆட்சி, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ வளர்ந்துருச்சு, இந்த நேரத்தில் இந்த மக்கள் இப்படி பண்ணுறானுங்க, ரசூலா காலத்தில் காட்டு மிராண்டிகளாக இருந்தானுங்க அவங்க, என்ன ரசூலா என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு ரசூலா மேலே நமக்கு இறக்கம் தான் வரும் இவங்க படத்தில் பாட பார்க்கும்போது. அந்த காபத்துல்லாவுடைய சிறப்பை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அவ்வளோ பைத்தியம் உதயா லின்னாஸ் லல்லதீபி பக்கத்தை, நிச்சயமாக முதல் முதலாக பூமியிலே உருவாக்கப்பட்ட வீடு அல்லாஹ்வுடைய காபத்துல்லா என்ற வீடு, பக்கா முபாரக்கம் ஹுதலில் ஆலமீன், அது முபாரக்கான ஊராகவும் பறக்கத்து பொருந்திய ஊராகவும் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு நேர்வழியாகவும் நாம் அந்த ஊரை ஆக்கினோம். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இங்கே எக்கச்சக்கமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவ்வளோ அநியாயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட அல்லாவுடைய அத்தாட்சிகள் மக்காவுடைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஜம்சம் எடுத்துங்க, அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி. காவத்துல்லாவே அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி. மக்காம் இப்ராஹிம் அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி. சஃபா மர்வா, தொங்கோட்டம் விடக்கூடிய சஃபா மர்வா அல்லாவுடைய பெரிய அத்தாட்சி. இப்படி எக்கச்சக்கமான அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஃபீஹி ஆயாத்து பையினாத், இதில் ஏராளமான அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. மக்காம் இப்ராஹிம், இங்கே மக்காம் இப்ராஹிம் இருக்கின்றது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, இந்த மக்காவுக்குள் யார் நுழைவார்களோ அவர்கள் நிம்மதி பெற்ற மக்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்தா இலை சபீலா, யார் அல்லாவுடைய இந்த வீட்டை காபத்துல்லாவை ஹஜ் செய்கிறார், யார் அல்லாவுடைய வீடுக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த வீட்டை ஹஜ் செய்வது ஃபர்லாக்கப்பட்டுடுச்சு. அப்போ இந்த ஆயத்து தான் முதல் முதல்ல ஹஜ்ஜி கடமை என்பதற்காக இறக்கப்பட்ட முதல் ஆயத்து, இறங்கின முதல் ஆயத்து இதுதான். இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒரு சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி கடமைங்கிறீங்களே, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யணுமா, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி மாதம் வருது, அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யணுமா அப்படின்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் குல்த் நஅம் லா வஜபத், நான் ஆமான்னு சொன்னால் அது உங்களுக்கு வாஜிப் ஆகிடும், அதனால் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க, வாழ்க்கையில் ஒரு முறை தான் உங்களுக்கு கடமை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஒமன் கஃபரை, யார் இந்த ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமலேயே, இன்றைக்கி சகோதரர் நமக்கு நிறைய செல்வந்தர்கள் ஹஜ்ஜிக்கு போகிற அளவுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவங்க நினச்சா ஹஜ் கமிட்டியில் 1.5 லட்சரூபா 1.5 லட்சரூபா கட்டி அவங்க தாராளமாக ஹஜ்ஜிக்கு போக முடியும், வசதி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த அக்கறையும் இல்லை, ஆசையும் இல்லை, அந்த அக்கறையும் இல்லை, ஆசையும் இல்லை. அதனால் ஹஜ்ஜி செய்யாமலேயே இருந்து அப்படியே மூத்தா போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஹஜ்ஜிக்கான வாய்ப்பு கிடச்சி வசதி வாய்ப்பு இருந்து ஹஜ்ஜை பற்றி அக்கறையும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யாமல் அப்படியே மரணித்து விட்டாரோ அவர் யூதனாகவும் நஸ்ரானியாகவும் மரணித்து கொள்ளட்டும் அப்படின்னாங்க. அவ்வளோ கடினமான வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடுமையான வார்த்தைகளால். ஏன், உனக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ் உனக்கு ரிஸ்க்கு தந்திருந்தோம், உடல் ஆரோக்கியம் இருந்தோம், நீ இந்த ஹஜ்ஜை வந்து நிறைவேற்றாமல் கேர்லெஸ்ஸாக இருந்தா அப்போ யூத நஸ்ரானி தான் அப்படி இருப்பான், ஏன்னா அவனுக்கு தான் கடமை இல்லை. ஏன்னா இந்த ஆயத்து இறங்கின உடனே யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஹஜ்ஜிலாம் கடமை இல்லை, நாங்கள் ஹஜ்ஜிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொன்னால், ஒமன் கஃபரை ஃபைன் அல்லாஹ் கனியன் அனில் ஆலமீன், யார் அதை நிராகரிக்கிறார்களோ, அந்த கடமை நிராகரிக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் எந்த பொருட்டும் கிடையாது, அவங்க அல்லாஹ்க்கு தேவையும் இல்லை, எப்படிப்பட்ட உலகத்தாரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் சொன்னா வாத்து சொன்னான். இதை வச்சு தான் ரசூலா சொன்னாங்க, எப்படி யூத நசராணிகள் தங்களுக்கு கடமை இல்லை செய்யமான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் கடமையாகி அதை செய்யாமல் பொடுபோக்கா கேர்லெஸ்ஸாக இருக்கிறவனும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அவன் யூதனாகவோ நசராணியாகவோ மரணித்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அதனால் சகோதரர்களே, ஹஜ்ஜி கடமையாயிடுச்சுன்னா உடனடியாக அந்த கடமை நிறைவேற்றணும். ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே ஹஜ்ஜி செஞ்சுட்டா அப்புறம் தாடி வைக்கணும், ஹஜ்ஜி போயிருந்தால் தாடி வைக்கணும், ஒழுங்காக தொழுவணும், ஹராமான வியாபாரத்தில் நிறுத்திடணும், ஹராமான நடவடிக்கைகளை நிறுத்திடணும். அதனால் இப்போ நிறுத்த முடியாது, நம்மளால் ஹராமான வியாபாரத்தை நிறுத்த முடியாது, ஹராமான ஆக்டிவிட்டிஸ் நிறுத்த முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, கடைசியில் 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு அதோட கங்கையில் புனித நீதார் ஆன மாதிரி இவர் சம்சம் புனித தண்ணியை குடிச்சிட்டு வந்த உடனே இவர் ஹாஜியார் ஆகிடுவார், ஒரு வெள்ளை தொப்பி போட்டுருவார், வெள்ளை தாடி வந்துடும். ஏன்னா 60 வயசு மாதிரி வெள்ளை தாடி தானே வரும், வெள்ளை தாடி வரும், வெள்ளை தொப்பி போட்டுருவார், ஒரு வெள்ளை துண்டு தோலில் போட்டுருவார், இவர் ஹாஜியார் ஆகிடுவார். கல்யாண வீட்டுக்கு போனால் 2 துண்டு கறி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இவருக்கு, ஏன்னா ஹாஜியாக இருந்ததுனால. இதுதான் நம்ம ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜிக்கு நம்ம வச்சுருக்க வரையறை. இதுதான் நம்ம ஹஜ்ஜுக்கு வச்சுருக்க வரையறைன்னா, 60 வயசு வரைக்கும் எல்லா ஹராமும் பண்ணணும், எல்லா ஜினா ஃபனா சாராயம் மது ஹராமான வியாபாரம் எல்லாம் பண்ணணும். 60 வயசுக்கு அப்புறம் இங்கேருந்து போகும்போதே ஹஜ்ஜிக்கு புக் பண்ணவுடனே தாடி விட்டுருவாங்க சில பேர். அப்படி தான் ஒரு, ஏன்னா எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன், எங்களுடைய அச்சரிஸ் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒருத்தர் ஹாஜி தாடிலாம் விட்டார், ஹஜ்ஜிக்கு புக் பண்ணிட்டார், தாடிலாம் விட்டார், அந்த வருஷம் விசா கிடைக்கல அவருக்கு, பணத்தை வாங்கும்போது ரிட்டர்ன் வாங்கும்போது வராரு, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு வராரு. அதான் ஹஜ்ஜி செய்யல, அப்புறம் தாடி வைக்கணும். அப்போது அல்லாவுடைய அக்ரிமெண்ட், எனக்கு ஹஜ்ஜிக்கு போனால் தாடி வைப்பேன், நான் அஜி வைக்கல தாடி ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு வராரு. என்னென்னு கேட்டால் அது 5 சால் தேக்கலைங்க சார் ஜானகி டைமே. அப்போ இந்த மாதிரி ஹஜ்ஜிங்கிறத நம்ம இப்படி தான் விளங்கி வச்சுருவோம். கடைசி காலத்தில் கடைசியாக சில பேர் என்ன தெரியுமா, சில வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு 80 வயசு வயசான தகப்பனை பிள்ளைங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஹஜ்ஜிக்கு அனுப்பிவிட்றாங்க. ஏன், அங்கே போய் மூத்தாயிடுது, இங்கே மூத்தாவது அங்கே போய் மூத்தாயிக்க அப்படின்னு சொல்லி. ஹஜ்ஜிங்கிறது மூத்தாவோட மரணக்கூடம் அல்ல, அது அது கபிரிஸ்தான் இல்லை அங்கே போய் மூத்த ஆகிறதுக்கு. அதனால் சில பேர் நினைக்கிறேன் அங்கே போய் மூத்தாயிரணும் அப்படின்னு சொல்லி, இங்கே எல்லாம் பாவம் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இங்கே இந்தியாவில், பாவம் நான் பாவம் பண்ண பூமியில் நான் மூத்தாக வேண்டாம், நான் எங்கே போய் மூத்தானோ புனித பூமியில் மூத்தானோ அப்படின்னு போகிறாங்க. இதுவும் தப்பு சகோதரர்களே. ஹஜ் என்பது இளமை காலத்திலே நல்ல துடிப்போடு செய்ய வேண்டிய அமல். இந்த மூட நம்பிக்கை இருக்குது பாருங்க, இது குறிப்பாக அந்த சவுத் ஏஷியான்னுவாங்க சவுத் ஏஷியா தெற்காசிய நாடுகள், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த பகுதி. இன்றைக்கி ஸ்ரீலங்காலையும் மாஷா நல்ல மாற்றம், நல்ல நிறைய இளைஞர்கள் ஹஜ்ஜிக்கு வராங்க, வயசான ரொம்ப கம்மி. ஆனால் அந்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மட்டும் இந்த மாறவே இல்லை, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் அந்த பங்களாதேஷ் ஹஜ்ஜிகள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் கூண் உளுந்து போய் இப்படி எலும்பு தூரமாக வருங்க அப்படியே வயசானவங்க, பார்த்தா இவங்களாம் பங்களாதேஷ் ஹஜ்ஜிங்க. பாகிஸ்தான் ஹஜ்ஜிகள் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்தியா ஹஜ்ஜிகள் 90% வயசானவங்க, ஒரு 10% மக்கள் வேணும் இளைஞர்கள் வர்றாங்க. இல்லைன்னு சொன்னால் ஹஜ் என்பது சகோதரர்களே இளமை காலத்திலே நல்ல துடிப்போடு இருக்க செய்ய முடியாமல் அல்லாட துவா செய்யுங்க. அல்லா ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த இளமை பருவத்திலேயே அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவி தந்தல்வானாக. ஆன்லைனில் வந்த கேள்விகள், குர்பானி ஆடு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமா, அல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தால் போதுமா? நபிசுல்லானு சொன்னாங்க, ஒரு குடும்பத்தில் குடும்பத்தலைவருக்கு கடமை, எப்போ அந்த குடும்பத்தில் வேறு யாருமே சம்பாதிக்கலண்டா, உதாரணம் மனைவி சம்பாதிக்கலை, மகன் சம்பாதிக்கலை, மருமகளுக்கு தனி சம்பாத்தியம் கிடையாது, பிள்ளைகளுக்கு தனி சம்பாத்தியம் கிடையாது அப்படின்டா அந்த குடும்ப தலைவர் மீது மட்டும்தான் கடமை, அந்த குடும்பம் சார்பாக ஒரு ஆடு போதுமானது. ஆ, எல்லாம் தனித்தனியாக சம்பாதிக்கிறாங்க, மகன் மாஷால தனியாக சம்பாதிக்கிறார், அவரால் குர்பானிக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது, மனைவி மாஷால அது தனியாக சம்பாதிக்குது, வியாபாரம் பண்ணது வீட்டிலருந்தே சரியத்துக்கு உட்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்குது, அந்த மாதிரி இருந்தால் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே குர்பானி கடமை. ஆ, மொத்த குடும்பத்தில் கணவன் மட்டும் தான் சம்பாதிக்கிறார், குடும்ப தலைவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறார், மற்றவங்க ஏன் சம்பாத்தியம் இல்லை, அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமானது. வீடு கட்டும் பொழுது ஏதாவது சுண்ணத்தை ஃபாலோ பண்ண வேண்டுமா, வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஏதாவது சுண்ணத்து உள்ளதா? இதுக்கெல்லாம் ஏன் ரசூல்லா சுண்ணத்தா நடைமுறைன்னு சொல்லலைனாக்கா, ரசூல்லாவும் சஹாபாக்களும் வீடு கட்டுறதை வெறுத்தாங்க. நபிசுல்லாலும் சரி சஹாபாக்களும் சரி பெரிய பெரிய வீடுகள் கட்டுறதை வெறுத்தாங்க. அதனால் இதுக்குன்னு சுண்ணத்துலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அன்னைக்கு வாழ்க்கையின் லட்சியமே ஒரு வீடு கட்டிடணுங்க, வட்டிக்கு வாங்கியாவது, பேங்கில் வாங்கியாவது, ஹவுஸ் லோன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை லட்சியமாகிட்டதுனால, அந்த தப்பான லட்சியத்துக்கு ஏதாவது சுண்ணத்துருக்குதா? அதையும் எதுக்கு அந்த வீட்டில் எந்த தீங்கு வந்துடக்கூடாது, 11 மாடி கட்டின மாதிரி இழுந்து விழுந்துடக்கூடாது கட்டிகிட்டு இருக்கும்போது, அதனால் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போல்லாம் எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. நல்ல நியத்தில் பெயர் வைத்துவிட்டு பின்னர் அந்த பெயர் தவறு என்று தெரிந்தால் அதை மாற்ற வேண்டுமா? நீயத்து அடிப்படையில் விட்டு விடலாமா? கண்டிப்பாக அர்த்தம் பார்க்க வேண்டுமா? பேர் வைக்கிறது என்ன பெரிய நீயத்து இருக்குது? பேர் வைக்கிறது என்ன பெரிய நீயத்து இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறான பேர்லாம் மாற்றிருக்கிறாங்க, தப்பான அர்த்தம் உள்ள பேர்லாம் சரியாக மாற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் தப்பான அர்த்தமாக இருந்தால் அர்த்தம் பார்க்க தான் செய்யணும். தப்பான அர்த்தம் உள்ள பேராக இருந்தால் அது சரியான அர்த்தத்தை பேரை மாற்றிடணும். நாளை கேள்வி வரும், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், இந்த பேருக்கு என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளும் என்ன இளவியாவது எதையாவது ஒரு அரபியில், அரபி கூட இல்லாது ஏதாவது ஃபேஷன் ஒரு வார்த்தையை பேர் வச்சிட வேண்டியது. பேர் வச்சதுக்கு என்ன அர்த்தம், நான் போய் டிக்ஷனரி தேடிட்டு உட்காந்துருக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இல்லைங்க அது அர்த்தம் தெரிலங்க, இல்லை என் பிள்ளைக்கு பேர் வச்சுருந்தேன் எப்படியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அதனால் அந்த பேர் வைக்கிறதுக்கு அர்த்தம் கேட்டாலும் நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன், அது பெரிய வேலை. அது மெயினாக வந்து அரபியில் வந்து ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக இருக்கணும், ஸ்பெல்லிங் ஒழுங்காக இருக்கணும். இவங்க தப்பு தப்பாக அன்னைக்கு வந்து சொல்கிறார் ஹஜ்ரத் அப்துல் ஃபாஷித் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றாரு. அப்துல் ஃபாஷித்தா அவர் ஸ்டைலாக சொல்கிறாரம்மா ஃபேஷனாக. ஃபாஷித் ஃபாஷித்னா கிறுக்கு பையன் அர்த்தம், உண்மை ஃபாஷித்னா முட்டால் கிறுக்கேன்னு அர்த்தம். என்னங்க அதுவும் அப்துல் ஃபாஷித் கிறுக்கனுடைய அடிமை. என்ன அப்துல் பாசித், பாசித்துங்கிற அல்லாவுடைய அழகான பேர். அது பா கடைசி எழுத்து தோ, பாசித் பாசித் இல்லை, பாசித் இல்லை, பாசித் பாசித் அப்துல் பாசித்துங்க. இவங்க ப்ரொனன்சியேஷன் எதையாவது ஃபேஷனை வச்சு தொலைக்க வேண்டியது. ஃபாஷித் ஃபாஷித்துக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஷத்தானா முட்டா பையனானு அர்த்தம், அவன் முட்டால் கிறுக்கு பையன் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அன்னைக்கு வந்து கேட்டார் ஹஜ்ரத் இந்த ஜானியான்னு பேர் வைக்கலாமா, அழகாக இருக்குது. ஏன்னா இந்த ஜானியா மிர்சான் ஊற்றிருக்கா, அந்த ஜானியான் ஜானியானா விபச்சாரின்னு அர்த்தம், ஜானியானா விபச்சாரின்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளைக்கு ஜானியா வைக்கலாமா, ஃபேஷனாக இருக்குது. நம்ம ஆளுக்கு இந்த ஸு ஸு உஃபு இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டில் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வரணும், ஃபேஷனாக. அது அப்படி தான் ஒருத்தர் ஒரு முறை அவங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால் முஜிரிமீன் வைங்க அப்படின்னாங்க. முஜிரிமீன் பொம்பளை பிள்ளைக்கு பேர் முஜிரிமீன் வைங்க. முஜிரிமீன்னா விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டோம்னு அர்த்தம். விபச்சாரம் செய்து கல்லில் எடுத்து கொல்லப்படும் முஜிரிமின் அர்த்தம். என்ன இந்த பேர் வைக்கிறீங்க, இல்லை எங்கள் அம்மா வந்து குரான்லேயே இந்த பேர் வருதான், குரானில் வரத்தான் செய்து விபச்சாரம் செய்து பெண்ணவை கல்லால் எடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் முருஜிமீன் சார் முருஜிமீன் இல்லை முருஜிமீன் முருஜிமீன்னா பாவின்னு அர்த்தம், முருஜிமீன் முருஜிமீன் முருஜிமீனா வரதான் செய்து. அப்போ என்னங்க தப்பான அர்த்தங்க வைக்கக்கூடாதுங்க அப்படின்னா, இல்லை சார் எங்கள் அம்மா அதிகமாக குரான் ஓதுவாங்க, குரான் ஓதிட்டு போட்டோம் அதில் இந்த வார்த்தை வருது. ஏன் குரானில் இப்ளீஸ் கூட தான் வைங்க, குரானில் இப்ளீஸுங்கிற வார்த்தை குரானில் வைக்குது, குரானில் வருதுங்கிற இப்ளீஸ் வைக்க முடியுமா, ஷைத்தான் வைக்க முடியுமா? அப்போ இல்லை மாற்றுங்க அப்படின்னா உள்ள போய் கேட்டு வந்து சொல்கிறாரு, அப்போ முருஜிமீன் ஃபாத்திமான்னு வைங்க, விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்ட ஃபாத்திமா. அப்போ இப்படி அர்த்தம் பார்த்தாகணுமா, பேரில் அர்த்தம் பார்த்து தாங்க ஆகணும். நீங்கள் அர்த்தம் இல்லாமல் வாயில் வந்த பேரெல்லாம் ஃபேஷனாக இருக்குதுங்கன்னு கண்ட கண்ட பேரை வச்சுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நெட்டில் தேடுறது, நெட்டில் தேட வேண்டியது பேர். என்ன அந்த நெட்டில் என்ன பண்ணுவான், என்ன இளவையாவது ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கு அர்த்தத்தை போட்டு வச்சுருப்பான், நம்ம உயிரை போட்டு வாங்க வேண்டியது. அது அரபியும் இருக்காது இரவியும் இருக்காது, ஏதாவது ஒரு பாஷையாக இருக்கும், அது நம்ம உயிரை போட்டு வாங்க வேண்டியது. அர்த்தம் பார்த்து சொல்லுங்கள், அர்த்தம் பார்த்து சொல்லுங்கள். பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறாங்க, அழகான பேர்களை வைக்க பிள்ளைங்களுக்கு. அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான பேர். அல்லாவுடைய 99 திருநாமங்களோட இணைச்சி வைங்க, அது ரொம்ப அழகான பேர். பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல அழகான சஹாபி பெண்களோட பேர் வைங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஃபேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற அதுலேயும் இப்போ ஏழை வரணுமா, ஏன்னா அல்ஃபாபெட்டில் அப்போ தான் ஃபஸ்ட்டு வருவாரம். நான் வந்து நான் ஏவில் வரைக்கும் அப்போ அல்லா பிச்சனை வைங்க, அது வைக்க மாட்டாங்க. அல்லா பிச்சையா, அது பழைய பேர், அல்லா பிச்சைலாம் வைக்கக்கூடாது அப்படிங்குவாங்க. அதனால் ஏழை வரணும், ஃபேஷனாக இருக்கணும். இப்படிலாம் பார்த்தா நாங்கள் ஒரு பேர் ராசி வாங்குற கடை தான் ஆரம்பிக்கணும் உட்காந்து. தராவை தொழுகையில் இடையில் தஸ்பி ஓதுகிறார்கள், இது கூடுமா? பதவி சொல்லியாச்சு, கூடாது, பிதாத்தது. ஒரு சில இறைச்சி கடைகளில் ஆட்டை அறுக்கும்பொழுது களிமா சொல்லாமல் அறுக்கிறார்கள், இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? ஆடு அறுக்கும்போது முதல்ல நீங்கள் களிமா சொல்லுங்கிறது தப்பான எண்ணத்தை மாற்றிங்க. ஆடு இருக்கும்போது களிமான சொல்லக்கூடாது, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் எவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹ மூணாம் களிமா நாலாம் களிமா அந்த களிமா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் ஆடு இருக்கும்போது சொல்லக்கூடாது. இல்லை அல்லாஹ் அக்பர் இல்லை பிஸ்மில்லா மட்டும் சொன்னால் கூட போதுமானது, பிஸ்மில்லா மட்டும் சொன்னால் கூட போதுமானது ஆடு இருப்பதற்கு. இதுதான் அல்லாட பேரை சொல்லி அறுக்கிறது. இது மூணாம் களிமா சொல்லணும், நாலாம் களிமா சொல்லணும், அஞ்சாம் களிமா சொல்லணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, களிமா சொல்லணும் கிடையாது. சரி, ஒருத்தர் பிஸ்மில்லாவே சொல்லாமல் அறுத்துட்டார், பிஸ்மில்லாவே சொல்லாமல் அறுத்துட்டார், கூடுமா? தாராளமாக கூடும். ஏன்னா இங்கே சட்டம் அவர் முஸ்லீமாக இருந்தால் போதும், முஸ்லீமாக இருந்தால் போதும், பிஸ்மில்லா சொல்லலை கவனக்கரம் மறந்துட்டாரு, கூடுமா? தாராளமாக கூட சாப்பிட்லாம், எந்த தப்பும் கிடையாது. இல்லைனா இன்றைக்கி கோழி கடையில் பெரும்பாலும் கூட யாரும் பிஸ்மில்லா ஞாபகம் சொல்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே வேட்டி மடிச்சுட்டு ரே ரே போடுறேன் அப்படின்ட்டு இருப்பான், பாணி விட்டா அப்படின்ட்டே இருப்பான். அங்கே பிஸ்மில்லாவை சொல்கிறான், சொல்லு சொல்லு கோழி அதை பிடி இதை பிடி தண்ணி எடுத்து தண்ணி கட்டு இப்படி சாக்குட்டா சாக்குட்டா அப்படின்றே பிடிப்படுவான், அந்த கத்தியடு இந்த கத்தியடு இப்படி சொல்லிட்டா இருக்கிறான். அப்படி பார்த்தா நமக்கு நிறைய கோழி ஹலால் இல்லாமல் போயிடும். அதனால் அல்லாஹ் நம்மளை இறக்கப்பட்டு பிஸ்மில்லா சொல்லாட்டாலும் பரவாயில்ல, யாராக இருந்தால் போதும், முஸ்லீம் அறுத்தா போதும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு ராகத்தாக்கி வச்சுருக்கான். நான் தேவபந்தில் முஃப்தி சைசாப் தாம பர்காத்தும் எங்களோட உஸ்தாது, அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க. அவங்க மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஒரு கடையில் போய் இது பாருப்பா ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லியாரு, அதே மாதிரி அந்த தோலை மிஷினில் போட்டு முடி எடுக்காத, எனக்கு தோலை உரிச்சு கொடு அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து நீ மிஷினில் போடாத, முடியை மட்டும் எடுத்து தராங்களா தோலோட, அந்த மாதிரி தராத, தோலை உரிச்சிட்டு எனக்கு தோத்துக்கு தான், அதே மாதிரி ஒழுங்காக பிஸ்மில்லா சொல்லியாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பித்தக்பீர் இவ சரக் அப்படின்ட்டு இருக்கிறாங்க, சரக்கெல்லாம் தோலை உரிக்கிறது. அவன் நம்ம அப்படியே அவன் ரெண்டு ரியால் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டிருக்கான் அரபுக்காரன். ரெண்டு அவனுடைய அறிவை பாருங்கள், ரெண்டு ரியால் எக்ஸ்ட்ரா கொடு, எது பிஸ்மில்லா சொல்கிறதுக்கு, சரி ரெண்டு ரியால் எக்ஸ்ட்ரா தரம்பா அருண்ட உடனே இவன் என்ன பண்ணான், பித்தக்பீர் ஒரு சரக் பித்தக்பீர் ஒரு சரக்னு அறுத்துருக்கான். பித்தக்பீர் சரக்னா இப்போ தக்பீர் சொல்லியாரு தோலை உரிச்சு கொடு அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு ரியாலும் வாங்கிப்பிட்டு பித்தக்பீர் ஒரு சரக் பித்தக்பீர் ஒரு சரக்னு சொல்லி அறுத்துருக்கான். அது பார்த்துருக்காங்க, சரி என்ன பண்ண இவனுடைய அறிவு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கறி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குழப்பம் நடக்குதுனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டா, நமக்கு அறுக்கிறது முஸ்லீமாக இருந்தால் போதும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை சொல்லிட்டான்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சட்டம் நீங்கள் 1000 பரிகாரம் செஞ்சாலும் அது ஈடாகாது. உதாரணமாக நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஒருத்தன் குளிப்பு கடமையான நிலையில் குளிப்பு கடமையான குளிப்பு குளிக்க வேண்டியிருக்குது, ஆனால் ஓனர் கூப்பிட்டாரே ஜார் ஆரே ஜல்தி அப்படின்ட்டான், ஏஜி குளிக்காமலாம் கடை கூடியான்ட்டான், கடைக்கு கொண்டு வந்தால் கோழியாக இருக்கிறான், குளிப்பு கடமையான நிலமையில் இருக்கிறான், வேட்டியை மடித்து கட்டி நிற்கிறான், பிஸ்மில்லா சொல்ல ஒன்றும் சொல்ல, ஆனால் பேர் என்ன பேர், பேர் என்ன பேர், அல்லா பிச்சை காலேஷா ஈலேஷா ஏதோ ஒரு பேர் அறுத்துட்டான். இந்த கோழி சாப்பிட்லாமா சாப்பிட்லாமாங்க, என்ன சார் குளிப்பு வேறு கடமையாக இருக்கேன். அப்படி பார்த்தா நம்ம குளிச்சுட்டு ஒது செஞ்சுட்டு வந்து சுத்தமாக அந்த கோழி இருக்கணும், கோழி அறுத்தாலும் கொடு தப்பு தப்பு தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு பகரமாக அறுக்கிறது மட்டும் அது காஃபியில் அறுத்துட்டான், அறுக்கிற யார் அறுத்துட்டா காஃபியில் அறுத்துட்டா, சே காஃபியில் அறுத்துட்டானே, இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம், இந்த கோழி அங்கேருந்து மக்கா கொண்டு போயிடுவோம், மக்காவில் போய் ஜம்சமால் கழுவி ஜம்சம் தண்ணியால் கழுவி அதை சுற்றி அந்த கோழியை சுற்றி 1000 உலமாக்களை உட்கார வச்சு ஒவ்வொரு உலமாவும் 1000 முறை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்ல வச்சு அதை நல்ல சுத்தமான பரிசுத்தமான ஒரு பெண் கையில் கொடுத்து அந்த மாதிரி ரெகுலராக தகஜி தொழுகிறவங்க இப்பாதத்தான பெண் கையில் கொடுத்து நீ பிஸ்மில்லா சொல்லி சமைச்சு கொண்டாமா, அந்தம்மா 1000 முறை பிஸ்மில்லா சொல்லி ஊதி சமைச்சு கொடுத்தா இது ஹலாலாகுமா, ஹலாலாகுமா? ஏன் அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை செய்யாதனால. ஆனால் அதே நேரத்தில் குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தர் அறுக்கிறாரு, அடுத்து சமைக்கிற பொம்பளை யாருன்னு பார்த்தா அவள் மாதவிடாய் பொம்பளையாக இருக்கிறாள், மாதவிடாய் பொம்பளையாக இருக்கிறாள், அடுத்தவன் குளிப்பு கடமை இல்லாதவன், குளிப்பு கடமையானவன், பிஸ்மில்லாவும் சொல்லலை, சமைக்கிற பொண்ணு யார், பெண்ணை மாதவிடாவில் பெண்ணு சமைக்கிறா, சாப்பிட்லாமா சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம். ஏன் அல்லாஹ் சொன்னாங்க ஷர்த்து நிறைவேற்றினால, அல்லாஹ்வோட ஷர்த்து நிறைவேறலா அதுக்கு பரிகாரமாக நீங்கள் 1000 மடங்கு இல்லை 10000 மடங்கு செஞ்சாலும் அந்த கோழி என்னாகாது, அல்லாஹ்வோட சட்டத்திற்கும் அதற்கு மனிதனால் ஏற்படுத்துகிற பரிகாரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ரயில் பயணத்தில் கால்களை கழுவுவது சிரமம் என்றால் மசாஜ் செய்யலாமா, சாக்ஸ் போட்டு மசாஜ் செய்யலாமா? ரயில் பயணத்தில் காலக்கழுவு சிரமங்கிறதுக்கெலாம் மசாஜ் சேர்த்து மார்க்கத்தில் அனுமதி கிடையாதுங்க. ரயில் பயணத்தில் காலக்கழுவு ஏன் சிரமம், நான் ஆகும் ஒரு மாதத்தில் 15 நாள் 20 நாள் ரயிலில் போகிறேன், கால் ஊது செய்யத்தான் செய்கிறேன், காலக்கழுவு தான் செய்கிறேன், அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம கற்பனை, ரயில் பயணத்தில் காலக்கழுவு முறையாக கழுவுனா முறையாக தாராளமாக கழுவலாம், அதுக்கெலாம் மசாஜ் செய்ய அனுமதி கிடையாது. சாக்ஸ் போட்டிருக்காரு, சாக்ஸ் போட்டால் மசாஜ் செய்யலாமா அப்படின்னா, சாக்ஸ் வந்து ஹுஃப் மாதிரி மோசான்னு சொல்லுவாங்க, மோசா போட்டுட்டு மசாஜ் செய்யலாமாட்டா, தோல்லையோ லெதர்லையோ ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே மசாஜ் செய்து மார்க்கத்தில் அனுமதிடுது. சாதாரண சாக்ஸ் இருக்குதுல்ல துணி சாக்ஸு, இதை போட்டு மசாஜ் செய்யலாமாண்டா, அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடுறது. சில அறிஞர் சொல்கிறாங்க இல்லை அந்த எந்த சாக்ஸ் போட்டால் மசாஜ் செய்யலான்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஒரு பிளாஸ்டிக் கவரால் சாக்ஸ் செய்கிறீங்க, ஒரு ரெக்ஸினில் சாக்ஸ் செய்கிறீங்க, ஏன் இதெல்லாம் தண்ணி ஊற்றுனா தண்ணி உள்ளே இறங்காது, இந்த கண்டிஷன் தான் தான் மசாஜ் செய்யலாம், சாக்ஸில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகிடும், தண்ணி உள்ளே இறங்கும், அதனால் வந்து இதில் மசாஜ் செய்யக்கூடாது. சில அறிஞர்களோட கருத்து, சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லை சாக்ஸுக்கு மோசாக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் மசாஜ் செய்யலாம் அப்படின்றாங்க. மற்றபடி ரயிலில் கழுவுறதுக்கு சிரமங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் மசாஜ் சேர்த்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உங்கள் டிவி ப்ரோக்ராமில் நடுவில் விளம்பரத்தில் அந்நிய பெண்களும் இசை விளம்பரம் வருகிறது சரியா? உங்கள் பயானை நான் ரெகுலராக பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அது முடிஞ்சவருக்கு தவிர்க்கிறேங்க. பட் விளம்பரம் இல்லாட்டால் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. விளம்பரம் இல்லாட்டால் இப்போ அந்த டிவியில் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் நடத்துனேன்னா கிட்டத்தட்ட அதுக்கு 3.5 லட்சம் 4 லட்சம் செலவாகுது. இந்த 4 லட்சம் என் பாக்கெட்லாம் போட்டு நடத்த முடியாது. ஸ்பான்சர்கிட்ட விளம்பரம் வாங்கி தான் நடத்துகிறோம். விளம்பரக்காரங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் கேட்குறோம், கொஞ்சம் கண்ணியமான விளம்பரமாக தாங்க, நீங்கள் மற்ற டிவிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆபாசமான விளம்பரம்லாம் தராதிங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் கண்ணியமான விளம்பரம் தர்றோம். அந்த மாதிரி விளம்பரம் தான் போடுறோம். ஒரு அப்படி தான் ஒரு பிரா விளம்பரம் ஒன்று வருது. அவங்க கொடுத்த விளம்பரம் பார்த்திங்கன்னா அவனுக்கு தலை சுற்றி போயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு சத்தம் போட்டு திட்டி இதெல்லாம் தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்புறம் அவர் வேறு விளம்பரம் கொடுத்து அனுப்புறாரு. எதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்குறோம். அந்த அந்நிய பெண்கள் இசை வர்றது மார்க்கத்தில் ஆகவும் கூடாது, இதை பார்க்கலாம், அது ஏன் நிகழ்ச்சி தானே அதனால் பார்க்கலாம்னு சொல்ல மாட்டேன். கூடாது கூடாது தான். அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்காதீங்க, வேண்டாம், டிவி ஆஃப் பண்ணி போட்டுருங்க, இல்லை வேறு சேனல் திருப்பிக்கங்க. மற்றபடி அது மார்க்கத்தில் கூடுன்னு சொல்ல முடியாது, கூடாது தான், வேறு வழி இல்லை. அந்த விளம்பரத்தை வச்சு தான் நம்ம காசு வருது, அந்த காசு வச்சு நிகழ்ச்சி நடத்த வேண்டியது. நம்ம இந்த விஷயங்களுக்காண்டி பார்த்தோன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஆனால் நிகழ்ச்சி மக்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. நிறைய மக்கள் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் நிர்பந்தத்தினால் நம்ம நடத்த வேண்டியது. அது மற்றபடி அதை வச்சு எனக்கு பெரிய பொழப்பு வியாபாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விளம்பரத்தில் வர காசும் அவங்க டிவி கொடுக்குற காசும் கரெக்டாக இருக்கும். சலஃபி என்பவர்கள் யார் தெரியலங்க. ஏன்னா இதில் சலஃபின்னு சில பேர் தங்களை சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் சலஃபு சாலிஹின்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நல்லவர்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களும் மதுகபலம் ஏற்றுப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபோனிப்புரம் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுப்பாங்க. ஆனால் என்னென்னா மதுகபலம்னு சொன்னால் எங்களை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் சலஃபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சலஃபின்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான், வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசமான இஸ்லாத்துக்கு வெளியே போனவங்களாம் இல்லை. அது ஒரு பிரிவு, அவ்வளோ தான், தப்பான பிரிவுலாம் ஒன்றும் கிடையாது. குரான் ஓதும்போது உயரத்தில் அமர்ந்திருக்கலாமா? பதில் சொல்லுங்கள். குரான் ஓதும்போது உயரத்தில் இருக்கலாம், குரானை நோட்டி கால் நிட்டக்கூடாது, உயரமாக அமரக்கூடாது, முதுகை நோக்கி உட்காரக்கூடாது. அதெல்லாம் குரானுக்கு செய்யக்கூடிய மரியாதை குறவு நீங்கள் நினச்சிங்கடா அது செய்யாதீங்க. இல்லைங்க மரியாதை குறலாம் இல்லைங்க, எனக்கு முட்டு வலி முதுகு வலி கால் நினச்சோம் இதாக நான் வந்து சேரில் உட்காந்துருக்கேன் அவர் பாடு குரான் ஊதுறாரு, இது மரியாதை சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காரலாம் தாராளமாக. உங்களுடைய உள்ளத்தில் உட்கார்ற ஒரு காலத்தில் உள்ளத்தில் அது மரியாதை குறவும் தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக உட்காரதையும் அவாய்ட் பண்ணிங்க. ஷாஃபி தொழுகைக்கும் அனஃபி தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்குதா? அப்போல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீ தொழு ஷாஃபி தொழுகை, நீ தொழு அனஃபி தொழுகை, அப்போல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளில் ரசூலுல்லாஹி ரெண்டு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒரு சிலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அங்கீகரிச்சிருப்பாங்க, ஒரு சிலை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க, இது இது கரெக்டு இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதனால பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. லோஹருடைய 12 ரக்காத்து தொழுகை இல்லாமல் லோஹருக்கு முன்பும் அல்லது பின்பும் 4 ரக்காத்து நஃபில் தொழுதால் நன்மை என்று தமிழன் டிவியில் பயான் செய்த போது சொன்னார்களாம். இது உண்மையா? யார் சொன்னாங்களாம்? லோஹருடைய 12 ரக்காத்து தொழுகை இல்லை, 12 ரக்காத் தொழுகை என்ன தொழுகை? முன்னாடி நாள் பின்னாடி நாள் பிறந்த நாளா? சரி, இவங்க 12 ரக்காத்தாகிட்டாங்களோ சரி. அப்படி இல்லாமல் தொழுகை இல்லாமல் லோஹருக்கு முன்பும் அல்லது பின்பும் 4 ரக்காத் நஃபில் தொழுகைலாம் ஒன்று தானே? முன்னாடி 4 ரக்காத்து பின்னாடி 4 ரக்காத் தொழுதா 8 ரக்காத்து பிறந்த நாள் 12 ரக்காத்து என்ன கேள்வி? எனக்கு புரியல, கேள்வி தெளிவாக கேளுங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து மஷூரா செய்யும் பொழுது செயல்கள் பரக்கத்தாக இருக்கும் என்கிறார்கள். இது சம்பந்தமான நபிமொழி எதுவும் இருக்கிறது? அப்போல்லாம் நபிமொழிலாம் ஒன்றும் கிடையாது. பட் எந்த ஒரு காரியத்தையும் மஷூரா செய்யணும்னு ரசூலா சொல்கிறாங்க. மா ஹாப மனிஸ்தஷார, யார் மஷூரா செய்கிறாரோ ஆலோசனை செய்கிறாரோ அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மஷூரா செஞ்சது ரசூலா இஸ்லாத்திர சுன்னத்து. அந்த அடிப்படையில் ஒருத்தர் மனைவிட்டு மஷூரா பண்ணுறாரு, தப்பு இல்லை, குடும்பத்தில் பறக்கத்து இருக்கும், சந்தோஷம் இருக்கும், என் புருஷன் என்ன மஷூரா பண்ணி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. சில பேர் விளங்காமல் சொல்லுவாங்க, மனைவிட்டு மஷூரா கேட்கணும்,